அந்த வில் குறித்த செய்திகளை சொல்லி இருப்பதனால் இதற்கு கார்முக படலம் என்ற பெயர் இட்டிருக்கிறார். அந்த வில் குறித்த வரலாற்றை எல்லாம் நாம் சென்ற வாரங்களில் பார்த்தோம். அதை குறித்து சதானந்தர் சொன்ன செய்திகளை அறிந்தோம். அது யாரிடம் இருந்தது, கனகனிடம் எப்படி வந்து சேர்ந்தது என்ற விடயங்களை எல்லாம் பார்த்தோம். அந்த வில் இப்போது அந்த அவையில் கொண்டு வந்து வைக்கப்பட்டு 60,000 வீரர்கள் அதை சுமந்து கொண்டு வந்ததாக கம்பர் சொல்லியிருக்கிறார். அதை எப்படி சுமந்து கொண்டு வந்தார்கள் என்றால், குறுக்காக இரும்பு தூண்களை வைத்து அந்த தூண்களை 60,000 பேர் சுமந்து அந்த வில் அந்த விதமாக அந்த அவைக்கு வந்து சேர்ந்தது என்ற செய்தியை கம்பர் தெரிவித்தார். 60,000 பேர் என்றால் சரியாக 60,000 பேர் என்று நாம் எடுத்துக்கொள்ளப்படும். மிக பலர் என்பதை குறிப்பதற்காக கவிஞர்கள் இப்படி ஒரு உத்தியை, இப்படி எண்களை மிக அதிகமாக சொல்லுவதை கடைபிடிப்பார். அது ஒரு வழக்கம். அதே போ அது பல இடங்களில் நீங்கள் பார்க்கலாம். பக்கத்தில் இருக்க நண்பன் போல இருக்கக்கூடிய ஒரு பகைவனை விட எதிரிகள் 10 கோடி பேர் சமமானவர்கள் என்று வள்ளுவர் ஒரு இடத்தில் சொல்றார். அதாவது பக்கத்தில் இருக்கின்ற நண்பனை போல் இருக்கின்ற ஒரு துரோகியை விட நேருக்கு நேர் போட்டியிடக்கூடிய எதிரிகள் 10 கோடி பேர் சமானம். அது அந்த ஒரு எதிரி 10 கோடி, அந்த ஒற்ற எதிரி 10 கோடி எதிரிகளுக்கு சமானம் சொல்வார். அது ஒரு மிகுதிப்படுத்தி சொல்லுவது. அப்படி வார்த்தைகளை வரக்கூடிய இடங்களில் எல்லாம் அதே எண்தான் என்று நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது ஒரு மிகுதிப்படுத்த சொல்லக்கூடிய ஒரு முறை அவ்வளவுதான். அதே போல இங்கு 60,000 பேர் சுமந்து கொண்டு வந்தார்கள் என்றால் சரியாக 60,000 பேர் என்று கணக்கு பலர் அதை சுமந்து கொண்டு வந்தார்கள். அந்த அளவிற்கு அது எடை மிகுந்த வில்லாக இருக்கும். ஒற்றையின் மனிதனால் தூக்க முடியாதபடி அது மிகவும் பலம் பொருந்தியதாகவும் பிரம்மாண்டமானதாகவும் இருந்தது என்பதை நாம் உணர்வதற்காக அப்படி சொல்லியிருக்கிறார். அப்படி அந்த வில் அங்கு வந்து சேர்ந்திருக்கிறது. அந்த வில் எல்லாம் வில் எப்படி வந்தது என்ற வரலாற்றை எல்லாம் சதானந்தர் சொல்லி முடித்தார். இப்படி முடித்த பிறகு விஸ்வாமித்திரர் ஒரு பார்வை பார்க்கிறார். ராமனை நோக்கி ஒரு பார்வை பார்க்கிறார். அந்த பார்வையின் பொருளை புரிந்து கொண்ட ராமன் அந்த வில்லை நோக்கி எழுந்து நடந்து செல்கிறான். அப்படி நடந்து செல்லக்கூடிய அந்த காட்சியை சொல்வதுதான் இந்த 70வது பாடல். ஓகையர் இன்னென்ன சொல்லிட நல்லோர் ஓகை விளம்பிட உம்பர் உவப்ப நாகமடங்களும் மால்விடையும் பொன் நாகமும் நாகமும் நாண நடந்தான். அவன் அப்படி இருக்கையில் இருந்து எழும்போது அது எப்படி இருந்தது என்றால், யாகம் வளர்ப்பவர்கள் இறுதியில் யாகத்தில் பூர்ணாகுதி என்ற ஒன்றை செய்வார்கள். கடைசியில் நிறைவாக தங்களிடம் இருக்க அந்த யாகத்தில் இட வேண்டிய பொருட்களை எல்லாம் மொத்தமாக இடக்கூடிய கட்டம் அது, அந்த பூர்ணாகுதி. அப்படி மொத்தமாக இடும்போது அந்த அக்னி மிக அதிகமாக ஓங்கி வளரும். முன்பு அது எரிந்து கொண்டிருந்த வேகத்தை விட மிக வேகமாக, மிக ஓங்கி அது உயர்ந்து எரியும். அப்படி இருந்ததாம் ராமன் இருக்கையை விட்டு எழுந்தது. விஸ்வாமித்திரர் அப்படி கண் குறிப்பு காட்டிய உடனேயே ராமன் எழுகிறான். அந்த குறிப்பை அவன் புரிந்து கொள்கிறான். அங்கு வார்த்தை பரிமாற்றம் எதுவும் நடக்கவில்லை. ராமா நீ செல், அந்த வில்லை வளைத்து விடு, நான் ஏற்றி விடு என்றெல்லாம் விஸ்வாமித்திரர் வார்த்தையால் எதுவும் சொல்லவில்லை. தன் குறிப்பாலேயே அவனுக்கு அதை உணர்த்துகிறார், ஜாடை காட்டுகிறார். அந்த ஜாடை மொழியை, அந்த கண் குறிப்பை ராமன் புரிந்து கொள்கிறான். விஸ்வாமித்திரர் தனக்கு என்ன சொல்கிறார் என்பதை அவன் புரிந்து கொண்டு அந்த வில்லை நோக்கி அவன் எழுகிறான். அப்படி எழும்போது பூர்ணாகிரி செய்யப்பட்ட வேள்வித்தீ போல அவனுடைய அந்த எழுச்சி இருந்தது, அவன் இருக்கையில் இருந்து எழுந்த அந்த தோற்றம் இருந்தது என்று கம்பர் சொல்கிறார். அதன் பிறகு அவன் அப்படியே அந்த வில் வைக்கப்பட்டிருந்த அந்த மேடையை நோக்கி அவன் கம்பீரமாக நடந்து செல்கிறான். அப்படி நடந்து செல்லும் போது அங்கு இருந்த பெண்கள் எல்லாம் Like by the time, அவனுடைய அந்த like 10, தோற்றத்தை 24 hours பார்த்து send பண்ணா, முரளி தான் திகைக்கிறார்கள். அவங்க send பண்ணுவாங்க. அவர்கள முரளி தங்களுக்குள்ளாகவே பேசிக் கொள்கிறார்கள். ஏஷியன் லவால என்ன இந்தியாலே சொல்கிறார்கள் ஃபேமஸ் என்றால், ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆர்டிஸ்ட். சுபு வாவ், சுபு, கேன் யூ மியூட் சாந்தா ப்ளீஸ்? சுபு சாந்தா, கொஞ்சம் சரிதான். மியூட் பண்றீங்களா? இந்த பண்ணிடு. நான் என்ன பண்ணிட்டேன்? ஐயா, என்ன பாடல்? நம்ம 70வது பாடலா படிக்கலாம்? 70, 70. ஆமா, 70 பாடல். சரி, தொடரலாம். பெண்கள் எல்லோரும் அதிசயித்து அவனை நோக்குகிறார்கள். இவன் எவ்வளவு லட்சணமாக இருக்கிறான், நம் சீதைக்கு பொருத்தமானவன் இவன்தான். இப்படி பொருத்தமான ஒருவன் வரும்போது அவனுக்கு உடனே மனம் செய்து வைத்து விட வேண்டியதுதானே நம் சீதையை. இந்த சனகன் ஏன் குறுக்கே கொண்டு வந்து ஒரு வில்லை வைத்து இந்த வில்லை வளைத்தவனுக்குத்தான் நான் என் மகளை தருவேன் என்று சொல்ல வேண்டும். இதனால் இவன் தன் மகளுக்கு கெடுதி விளைவிக்கிறான் என்றெல்லாம் அந்த பெண்கள் பேசுகிறார். இப்படிப்பட்ட ஒரு வரன் வந்துவிட்டால் வேற எதை பற்றியும் யோசிக்காமல் திருமணம் செய்து வைத்து விட வேண்டியதானே, ஏன் இவன் இந்த மாதிரி எல்லாம் செய்ய வேண்டும் என்று சனகனை அவர்கள் குறை சொல்கிறார். சீதைக்கு ஏற்ற அவன் இவன்தான் வாராது போல் வந்த மணியாக வந்திருக்கிறான். இவன் இவளை மனம் முடிக்காவிட்டால் அதன் பிறகு சீதைக்கு திருமணமே நடக்க வாய்ப்பில்லை. இவன் இந்த வில்லை முடிக்க வேண்டும், இவன்தான் இவளை கரம் பிடிக்க வேண்டும். இவனும் இந்த வில்லை முடிக்காவிட்டால் அதன் பிறகு நம் சீதை காலம் முழுக்க மனமாகாதவளாகவே இருந்து விட வேண்டியதுதான் என்றெல்லாம் பெண்கள் பேசுகிறார்கள். அவர்கள் பேசியவற்றை சில பாடல்களில் கம்பர் சொல்லுகிறார். அவர்கள் என்ன பேசினார்கள் என்று அந்த செய்தி அடங்கிய அந்த பாடல்கள் எதுவும் தொகுப்பு நூலில் இடம்பெறவில்லை. ஆனால் ராமன் அப்படி நடந்து சென்ற காட்சியை சொல்லக்கூடிய பாடல் அந்த 70வது பாடல். அதில் முதல் அடி என்ன அமைகிறது என்றால், தோகையர் இன்னென்ன சொல்லிட என்று. தோகையர் என்னென்ன சொல்லிட என்றால், இப்படிப்பட்ட வாசகங்களை எல்லாம் தோகையர்கள் ஆகிய அந்த பெண்கள் பேசிட. அவர்கள் பேசியதை முன்பு சொல்லியிருப்பதனால் அடுத்த பாடல் இப்படி ஆரம்பிக்கிறது, தோகையர் என்னென்ன சொல்லிட. தோகையர் என்பது இங்கு பெண்களை குறிக்கும். தோகை என்றால் மயிலினுடைய அந்த இறகு பகுதிக்கு பெயர். அந்த மயிலினுடைய அந்த ஒட்டுமொத்த இறகு கூட்டத்தை குறிக்கும் தோகை என்பது. அது ஆகு பெயராக மயிலையும் குறிக்கும். தோகை என்பது மயிலையும் குறிக்கும். தோகையினுடைய சொற்பொருள் என்பது அந்த மயிலின் இறகு கூட்டத்தான் தோகை. அது ஆகு பெயராக மயிலையும் குறிக்கும். அதன் பிறகு ஓமை ஆகு பெயராக பெண்களையும் குறிக்கும். பெண்கள் மயிலின் சாயல் உடையவர்கள் என்பதனால் அது பெண்களையும் குறிக்கும். ஆக தோகை என்பது பெண்ணுக்கு ஆகு பெயராக வரக்கூடியது. இங்கு பல பெண்கள் இருப்பதனால் தோகையர் என்று பன்மையாக சொல்லியிருக்கிறார். தோகையர் அந்த பெண்கள் என்னென்ன சொல்லிட, இப்படிப்பட்ட வாசகங்கள், இப்படிப்பட்ட விஷயங்களை சொல்லிட அவர்கள் அப்படி சொல்லிக் கொண்டிருக்க, நல்லோர் ஓகை விளம்பிட, நல்லோர் அங்கிருக்கக்கூடிய சான்றோர்கள், அங்கிருக்கக்கூடிய முனிவர்கள், அங்கிருக்கக்கூடிய அறிஞர்கள், இவர்கள் எல்லாம் ஓகை விளம்பிட தங்களுடைய மகிழ்ச்சியை சொல்லிட. விளம்புதல் என்பதும் சொல்லுதல் என்பதும் ஒரே பொருள் தரக்கும். இந்த சொல்லுதல், விளம்புதல், செப்புதல், உரைத்தல், ஏம்புதல் என்று பல வார்த்தைகள் நாம் ஒன்றை வெளிப்படுத்துவது, நம் வாய் மூலமாக வெளிப்படுத்துவதற்கு உண்டு. தமிழில் நிறைய வார்த்தைகள் இருக்கு. அதற்கு ஒவ்வொன்றுக்கும் நுட்பமான சில வேறுபாடுகளை இலக்கண பண்டிதர்கள் காட்டுவார். ஒவ்வொன்றுக்கும் நுட்பமான வேறுபாடுகள், அந்த வார்த்தைகளுக்கு வேறுபாடு இருக்கிறது, நுட்பமான வேறுபாட்டை காட்டுவார்கள். ஆனால் கவிஞர்கள் பெரும்பாலும் அந்த வேறுபாட்டின் நுட்பமான வேறுபாட்டை உணர்த்தும் விதமாகத்தான் எல்லா இடங்களிலுமே அந்த சொற்களை பிரயோகிப்பார்கள் என்பது. எல்லா சொற்களிலும் எல்லா சொற்களையும் எல்லா இடங்களிலும் மாற்றி மாற்றி அவர்கள் பயன்படுத்துவதை நாம் பார்க்கிறோம், பாடல்களில் பார்க்கிறோம். இங்கே ஓகை விளம்பிட என்பது தங்களுடைய மகிழ்ச்சியை எடுத்துரைத்திட. ஒருவன் வருகிறான், கம்பீரமான தோற்றம் கொண்ட ஒருவன் வருகிறான், வில்லை நோக்கி வருகிறான். அவன் அதை முறிக்கட்டும் என்று தங்களுடைய மன மகிழ்ச்சியான சொற்களை அவர்கள் அப்போது வெளிப்படுத்தி சொல்கிறார். அந்த விதமாக அவனுக்கு ஒரு ஆசையையும் அவர்கள் வழங்குகிறார். நல்லோர் என்ற சொல் அங்கு கூடியிருக்கக்கூடிய சான்றோர்கள், முனிவர்கள், அறிஞர்கள் அனைவரையும் குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக இருக்கிறது. ஓகை என்பது மகிழ்ச்சி என்ற பொருளில் வருகிறது. உவகை என்ற சொல் தான் ஓகை என்று வருது. உவகை என்ற சொல் இப்போது நடைமுறையில் இருக்கிறது. அந்த உவகை என்ற சொல்லினுடைய வேறு ஒரு வடிவம் தான் ஓகை. தங்களுடைய உவகையை விளம்பிட, தங்களுடைய மன மகிழ்ச்சியை அவர்கள் வெளிப்படுத்தி உரைத்திட. ஒருவன் வருகிறான், நல்ல காலம் பிறக்கட்டும், சீதைக்கு திருமணம் நடக்கட்டும், நல்ல மங்களகரமான நிகழ்வு இனி உண்டாகட்டும் என்றெல்லாம் தங்களுடைய மன மகிழ்ச்சியை அவர்கள் வார்த்தைகள் மூலம் வெளிப்படுத்தி காட்டுகிறார். அப்படி அவர்கள் சொல்லிட ஒரு பக்கம் பெண்கள் பலவிதமாக பேசுகிறார்கள், இன்னொரு பக்கம் அங்கு இருக்கக்கூடிய சான்றோர்கள், முனிவர்கள், அறிஞர்கள் எல்லோரும் தங்களுடைய மன மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறார்கள். உம்பர் அடுத்து சொல்கிறார் கம்பர், உம்பர் உவப்ப தேவர்கள் எல்லாம் மன மகிழ்ச்சி அடைகிறார். அவர்களுக்கு தெரியும், தேவர்களுக்கு தெரியும், இங்கே அவையில் கூடியிருப்பவர்கள் அனைவருக்கும் ராமன் விஷ்ணுவின் அவதாரம் என்பது தெரியாது. ஆனால் தேவர்களுக்கு தெரியும், திருமால் தான் மண்ணில் இறங்கி வந்திருக்கிறான் ராமனாக என்பது தேவர்களுக்கு தெரியும். அதனால் தங்களுடைய கடவுள் நாயகனாகிய அந்த திருமால் மண்ணில் அவதரித்து ஒரு சாகச செயலை செய்ய போகிறான் என்பதை அவர்களா மிக மகிழ்வோடு அங்கே பார்த்து கொண்டிருக்கிறார். அவர்களும் அந்த அவையில் வந்து மறைந்து நிற்பார்கள். தேவர்கள் பார்க்கிறார்கள் என்றால் அவர்கள் மற்றவர்கள் கண்ணுக்கு புலப்படும்படி வந்து நிற்பார்கள் என்று நாம் பொருள் எடுக்கக்கூடாது. தேவர்கள் அந்த காட்சியை காண்பது என்பது மற்றவர்கள் கண்ணுக்கு தெரியாத உருவத்தில் நின்று கொண்டு, தற்புலனாக உருவத்தில் நின்று கொண்டு அவர்கள் அந்த காட்சியை பார்க்கிறார்கள். அதனால் அவர்களும் மகிழ்ச்சி அடைகிறார். உம்பர் உவப்ப, உவத்தல் என்றால் மகிழ்தல். உம்பர்களும் தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி அங்கு நின்று கொண்டிருக்கிறார். உம்பர் உவப்ப, இப்படி இவர்களெல்லாம் மகிழ்ச்சி அடைய இவ்விதமாக பெண்கள் பேச அவன் ராமன் எப்படி நடந்தான் என்பதை அடுத்த இரண்டு அடிகளில் கம்பர் சொல்கிறார். மாக மடங்களும் மால் விடையும் உன் நாகமும் நாகமும் நாண நடந்தான். அவன் நடக்கும் போது அந்த கம்பீர நடையை பார்த்து நாணம் அடைகின்றன சில விஷயங்கள். எவையெல்லாம் நாணம் அடைகின்றன என்றால், சிங்கம் நாணம் அடைகிறது, காளை நாணம் அடைகிறது, மலை நாணம் அடைகிறது, யானை நாணம் அடைகிறது. அவனுடைய நடை அவ்விதம் இருந்தது. ஒரு சிங்கத்தின் கம்பீர நடையாக இருந்தது, ஒரு காளையின் வீறு கொண்ட நடையாக இருந்தது, ஒரு மலையை போன்ற கம்பீர தோற்றமாக அவனுடைய தோற்றம் இருந்தது, ஒரு யானையை போன்ற விடுக்கு வாய்ந்த நடையாக அவனுடைய நடை இருந்தது. இப்படிப்பட்ட தன்மைகளை உடைய நடையாக அவனுடைய நடை இருந்தது. அவனுடைய அந்த நடையை பார்த்து இவையெல்லாம் நாணமடைகின்றன, நம்மை இவன் மிஞ்சிவிட்டானே, நம் நடையை இவனுடைய நடை மிஞ்சிவிட்டதே, நாம் இவனுக்கு நடையில் தோற்று விட்டோமே, இவனுடைய கம்பீரத் தன்மைக்கு நாம் பின்னடைந்து விட்டோமே என்றெல்லாம் நினைத்து இவையெல்லாம் நாணம் அடைந்தனவா. அப்படி அவையெல்லாம் நாணம் அடையும்படி அவன் நடந்தான் என்று கம்பர் அந்த நடையை நமக்கு காட்சிப்படுத்தி காட்டுகிறார். மாக மடங்களும், மடங்கள் என்றால் சிங்கம் என்று கூறும், சிங்கத்திற்கு பல சொற்கள் இருக்கின்றன. சிங்கம் என்ற சொல் கூட தமிழ் சொல் அல்ல, அது சிம்மம் என்ற பட சொல்லினுடைய தமிழ் வடிவம். சிம்மம் என்பதுதான் தமிழில் சிங்கம் என்று அறிவு. மடங்கள் என்னும் சொல் தூய தமிழ் சொல். மாக மடங்கள் என்பது மாகம் என்றால் உயர்ச்சி, உயர்வு என்று அர்த்தம். மாகம் என்றால் பொதுவாக ஆகாயத்தை குறிப்பதற்கு பல இடங்களில் அந்த சொல் பயன்பாட்டில் இலக்கியத்தில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். மாகம் என்றால் ஆகாயம் என்ற பொருளில் பல இடங்களில் இலக்கியத்தில் அது பயின்று வந்திருக்கிறது. இங்கு மாக மடங்கள் என்பது மிக உயர்ந்த கம்பீர வடிவம் உள்ள சிங்கம் என்று நாம் எடுத்துக்கொள்ளுங்கள். மடங்கள் என்றால் சிங்கம், மாக மடங்கள் என்றால் உயர்ந்த தோற்றம் உள்ள ஒரு சிங்கம். அப்படிப்பட்ட சிங்கமும் மால் விடையும், மால் என்றால் பெரிய என்றார். மால் என்றால் நாம் திருமாலை குறிப்பதற்கு பல இடங்களில் பயன்படுத்துகிறோம். மால் என்பதற்கு பெரிய என்ற ஒரு பொருளும், மால் விடை என்றால் பெரிய காளை என்றார். விடை என்றால் காளை, விடை வாகனம் என்று சிவபெருமானுடைய காளை வாகனத்தை குறிப்பிடும் வழக்கம் உண்டு. விடை, விடை என்றால் காளை. மால் விடை, பெரிய அந்த காளை. இந்த காளை நடந்து வருவதை பார்க்கும் போதும் கம்பீரமாக இருக்கும். ஏறு தழுவுதல் நிகழ்ச்சியின் போது நீங்கள் அந்த காளைகளை பார்த்திருப்பீர்கள், அந்த கம்பீரமான காளைகளை பார்த்தீர்கள். அது நமது நாட்டு காளைகள், கலப்பின காளைகள் அந்த அளவுக்கு கம்பீரமாக இருக்கும். ஆனால் நம்முடைய நாட்டு மாடுகளில் உள்ள அந்த காளைகள் அவ்வளவு கம்பீரமாக இருக்கும். அதனுடைய திமிழ் அதெல்லாம் மிகவும் குடைத்து அது மிக கம்பீரமாக காட்சியளிக்கும். அது நடந்து வரும்போது பார்ப்பதற்கே மனக்கலக்கத்தை உண்டு பண்ணும், அந்த அளவிற்கு கம்பீரத்தன்மை அந்த காளைகளுக்கு. அதனால் இங்கு ராமனுடைய நடைக்கு அந்த காளையையும் ஓமானமாக்குகிறார். ஓமானமாக்கவில்லை, காளை போல் நடந்தான் என்று கூட சொல்லுவேன். காளை நாண நடந்தான், அந்த காளையும் நாணம் அடையும்படி நடந்தான் என்று சொல்லுவோம். ஆள் விடையும் பொன் நாகமும் என்று அடுத்து சொல்லுவோம். பொன் நாகம் என்றால் இங்கு நாகம் என்பது மலையை குறிக்கிறது. இரண்டு சொல் நாகம் என்ற சொல் வந்திருக்கிறது. நாம் இப்போது நாகம் என்ற சொல்லை பொதுவாக பாம்பை குறிக்கும் விதமாக பயன்படுத்துகிறோம். ஆனால் நாகம் என்ற சொல்லுக்கு பல பொருள்கள் இருக்கின்றன. அந்த பல பொருள்களும் வடமொழி சார்ந்த பொருள் தான், அது வட சொற்று சொல் தான் நாகம் என்று. இந்த ரெண்டு சொல்லுமே வடமொழியில் உள்ள பொருள், பொருளை குறிக்கக்கூடிய சொற்கள் தான். பொன்னாகம் என்பது நேர்மலையை குறிக்கிறது. நேர்மலை பொன்மயமானது, அது மலைகளில் மிக உயர்ந்த மலை, பொன்மயமாக இருக்கக்கூடிய மலை. அது ஒரு சிறப்புக்குரிய ஒரு மலையாக இலக்கியங்களில் பல இடங்களில் சொல்லப்படும். அதுதான் பூமியின் மையமாக இருக்கிறது என்று கூட புராணங்களில் சில இடங்களில் செய்தி வருது. அவ்வளவு கம்பீரத்தன்மை வாய்ந்த மலை அது. பொன்னாகம் என்பது பொன்மயமான அந்த மேருமலையை, அந்த மேருமலையும் கூட நானும்படி அவன் நடக்கும். அவன் வரக்கூடிய அந்த தோற்றம் மலையின் கம்பீர தோற்றமாக இருப்பதனால் அந்த மலையும் நாணமடைந்தது என்று கம்பர் சொல்லும். அடுத்து நாகமும் என்ற ஒரு சொல்லை பயன்படுத்தும், அது யானையை குறிக்கும். நாகம் என்ற சொல்லுக்கு யானை என்ற பொருளும், இன்னும் நாகம் என்ற சொல்லுக்கு பல பொருள்கள் இருக்கிறது. அது இலக்கியங்களில் இடத்திற்கு தகுந்தபடி வரும். பொதுவாக பழைய இலக்கியங்களில் இந்த மாதிரி வடமொழி பொருளை தழுவி சொற்கள் பயன்படுத்தப்பட்டிருப்பது மிகவும் அரிதுதான். இடைக்காலங்கள் தான் வடமொழி பொருளை உள்வாங்கி கொண்டு இந்த சொற்கள் எல்லாம் நிறைய பயின்று வந்திருக்கு. குறிப்பாக சிற்றிலக்கியங்களில் எல்லாம் இந்த நாகம் என்ற சொல் இடத்திற்கு தகுந்தபடி பல்வேறு பொருள்களில் கையாளப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இங்கே கம்பர் இரண்டு பொருள்களில் பயன்படுத்தியிருக்கிறார், ஒன்று மலை என்ற பொருள், இன்னொன்று யானை என்ற பொருள். ஆக சிங்கம், காளை, நேருமலை, யானை இவையெல்லாம் நாணும்படி அவன் அந்த வில் வைக்கப்பட்டிருந்த இடத்தை நோக்கி நடந்தான் என்று கம்பர் நமக்கு ஒரு ஓவிய காட்சியாக கவிதையாகவே வரைந்து காட்டுகிறார் இந்த பாடலில். இதுதான் இந்த பாடலினுடைய பொருள். ஒரு பக்கம் பெண்கள் தங்களுக்குள் பலவாறாக பேசிக்கொள்கிறார்கள், அந்த ராமனையும் சீதையும் சம்பந்தப்படுத்தி பேசிக்கொள்கிறார்கள். இன்னொரு பக்கம் அங்கு இருக்கக்கூடிய சான்றோர்கள் பெரியோர்கள் எல்லாம் மன மகிழ்ச்சியோடு வாழ்த்து சொல்லுகிறார்கள். இன்னொரு பக்கம் தேவர்கள் எல்லோரும் மகிழ்ச்சியோடு அந்த காட்சியை நோக்கி கொண்டிருக்கிறார்கள். இப்படியெல்லாம் நடக்க ராமன் மிக கம்பீரமாக நடந்து சென்றான் அந்த வில்லை நோக்கி என்பதுதான் இந்த பாட்டினுடைய பொருள். இதில் சந்தேகங்கள் இருந்தால் ஐயா, இதுல பொன்னாகமும் நாகமும் என்ற இரண்டு சொற்களுமே வந்து இப்ப மேருமலையும் யானையும் குறிக்குதுன்னு எப்படி நம்மளால தெளிவா சொல்ல முடியுது ஐயா? இது வேற ஏதாவது குறிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? வேற எதுவும் நம்ம இப்ப நாகம் என்றால் பாம்பு என்ற ஒரு பொருள் இருக்கிறது. நாகம் என்றால் துத்தநாகம், அந்த துத்தநாகம் என்ற ஒரு ஒரு உலோகத்தை, அது உலோகமா அது எது இதுல தாது பொருள்ல வரும் துத்தநாகம், அதை சொல்லுவார்கள். இன்னும் நாகம் என்றால் இன்னும் வேறு பல பொருட்கள் எல்லாம் இருக்கிறது. பாதாள லோகம் என்ற ஒரு பொருள், அவையெல்லாம் பொருந்தாது. இங்கு நாம் பொருத்தமானதை தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். பொருத்தமானது என்னவாக இருக்க முடியும்? ஒரு நடையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, ராமனுடைய நடையை பற்றி சொல்லக்கூடிய பகுதி. அப்படியானால் நடை எதனோடு சம்பந்தப்படுத்தப்படலாம்? அவனுடைய அந்த கம்பீர தோற்றம் எதனோடு சம்பந்தப்படுத்தப்படலாம்? மலையோடு சம்பந்தப்படுத்தப்படலாம். அவனுடைய கம்பீர தோற்றம், அவனுடைய நடை ஒரு யானையின் கம்பீர நடையோடு சம்பந்தப்படுத்தப்படும். அப்படி எது சம்பந்தப்படுத்தப்படுதோ அந்த பொருளை தான் நாம் இங்கு எடுத்துக்கொள்ளும். அப்படி எடுத்துக்கொள்ளும் போது இங்கு நாகமும் நாகமும் என்பதற்கு அந்த மேருமலையையும் யானையும் தான் நாம் எடுத்துக்கொள்ளும், வேறு ஒன்றை நாம் எடுத்து பாம்பை இங்கு நிச்சயமாக எடுத்துக்கொள்ளும். பாம்பு அந்த நடைக்கு ஒத்தே வராது. பாம்பு என்பது ஊர்ந்து செல்வது, அதை ராமனோடு நடையோடு நாம் ஒப்பிடவே முடியாது. பாதாள லோகம் அதெல்லாம் அந்த நடைக்கு சம்பந்தமே இல்லாத வேறு சொற்களாக மாறிவிடுகிறது. அந்த பாதாள லோகம் என்ற பொருள் எல்லாம் சற்றும் சம்பந்தப்படாத விஷயமாக மாறிவிடும். எனவே சம்பந்தப்படக்கூடிய வகையில் பார்க்கும் போது இங்கு மலையும் யானையும் தான் பொருத்தமாக வருகிறது என்பதனால் உரையாசிரியர்கள் அந்த இரண்டை மட்டுமே பயன்படுத்தி உரையை சொல்லி. சரி ஐயா, நன்றி ஐயா. இதுல மற்ற வெளிப்படையானவை மாக மடங்கள் விடை, மடங்கள் என்பது சிங்கத்தை குறிக்கும், அதில் சந்தேகத்திற்கு இடமே கிடையாது. அதுக்கு வேறு பொருள் பார்க்கறதுக்கு அங்கு இடமே கிடையாது. விடை என்பது அந்த காளையை குறிக்கும், அதில் எந்த குழப்பத்துக்கும் இடமில்லை. ஆனால் நாகமும் நாகமும் என்பதில் தான் அது எதை சொல்ல வருகிறார் கொஞ்சம் என்று நாம் யோசித்து கொஞ்சம் நிதானிக்க வேண்டியதில்லை. அப்படி நிதானித்து பார்க்கும்போது அது மலையையும் யானையும் தான் குறிக்கிறது என்று நாம் இறுதியில் ஒரு தீர்மானமான முடிவுக்கு வர வேண்டும். சொல்லுங்க. இல்லையா, நாணம் அடைந்தால்னா வந்து பெண்கள் நாணம் அடைவதென்றால் ஒருவரை பார்த்து வெட்கம் அந்த வெட்கம்ன்றது வந்து இந்த இதுல அதே வேற அர்த்தத்துல வெட்கம் அடைதல்னு எடுத்துக்கலாமா? இல்ல வெட்கம் அடைதல் என்றால் தோற்கும் போது ஒரு வெட்கம் வரும் அல்லவா? தோற்றவர்களுக்கு ஒரு வெட்கம் வரும் அல்லவா? அத்தனை பேர் முன்னாலையும் தோற்று விட்டோமே, ஐயோ இதுவரைக்கும் நாம் முன்னணியில் இருந்தோம் இப்போது தோற்று விட்டோமே என்று ஒரு வெட்கம் வரும் அல்லவா? அந்த வெட்கம் அதற்கு வேற சொல் இல்லையா தமிழ்ல நாணம் தவிர? நாணம் என்ற நாணத்திற்கு அடுத்து வெட்கம் சொல்லலாம், அடுத்து உள்குதல் என்ற ஒரு வார்த்தை, உட்க உட்க என்ற ஒரு வார்த்தை, உட்குதல் என்ற ஒரு வார்த்தை, அதை சொல்லலாம். உட்குதல், நாணுதல், வெட்குதல், அதாவது வெட்கமடைதல், இவையெல்லாம் அந்த நாணத்தை குறிப்பதற்கான இதர வார்த்தை. இன்னொரு வார்த்தை வடமொழி வார்த்தை இருக்கு, லச்சை, லச்சை அடைந்தான் என்று சொல்லி அது அரிதாகத்தான் பயன்படுத்து. அதில் லகரத்தில் வருவது என்பதனால் அந்த சொல் பெரும்பாலும் இலக்கியங்களில் பயந்து வரவில்லை அந்த லச்சை என்று. ஆனால் நடைமுறையில் உரைநடையில் பழைய எழுத்தாளர்கள் அந்த லச்சை என்ற சொல்லை பயன்படுத்தியுள்ளார். நாணம் இங்கு நாணுதல் என்பது அந்த பெண்களினுடைய நாணத்தை குறிப்பதில்லை. பெண்களினுடைய நாணம் அவர்கள் எங்கேயோ தோற்றோ அல்லது ஒரு விஷயத்தில் பின்னிட்டு விட்டோமே என்ற ஒரு எதிர்மறை உணர்ச்சிக்கு உள்ளாகியோ நாணக்கூடிய நாணம் அல்ல பெண்கள். பெண்களினுடைய நாணம் அது இயல்பானது, அது ஆண்களை தனக்குரிய நாயகனை காணும் போது வரக்கூடிய அந்த நாணம் வேறு. ஆனால் ஆண்களுக்கு வரக்கூடிய நாணம் ஒன்று, அதை வள்ளுவர் ஒரு இடத்தில் சொல்லியிருக்கிறார், ஒரு அதிகாரமே வைத்திருக்கிறார். ஆண்களுக்கும் நாணம் வேண்டும் என்று அவர் வகுக்கிறார். அது பெண்களுக்கான அந்த நாணம் அல்ல, அந்த இயல்பான நாணம் அல்ல, அது கருமத்தால் நாணுதல் என்று அவர் சொல்றார். கருமத்தால் நாணுதல், தீய காரியங்கள் செய்யும் போது ஐயோ இப்படி நாம் செய்ய நேர்கிறதே என்று நாணி அதை விட்டுவிட்டு ஒதுங்க வேண்டும் என்று சொல்றார். பிறர் தங்களை பழிக்கும் போது அந்த பழிக்காக நாண வேண்டும், அப்படி பழி வந்துவிடாதபடி பார்த்து கொள்ள வேண்டும். அந்த நாண உணர்ச்சி ஆண்களுக்கு இருக்க வேண்டும், பொதுவாக மக்களுக்கு இருக்க வேண்டும் என்று அந்த நாண் உடைமையை தனியாக ஒரு அதிகாரத்திலேயே சொல்லுகிறார். அருமத்தால் நாணுதல் என்று அதை அவர் சொல்லுவார். எந்த காரியத்தை செய்யும் போதும் அது நமக்கு நன்மையை நல்ல பெயரை கொண்டு வந்து சேர்க்குமா, நம் புகழுக்கு களங்கம் விளைவிக்காமல் இருக்குமா, அல்லது பழியை கொண்டு வந்து சேர்க்குமா என்றெல்லாம் யோசிக்க வேண்டும். பழியை கொண்டு வந்து சேர்க்குமே ஆனால் அந்த காரியத்தை செய்வதற்கு நானே அதை விட்டு விட வேண்டும். ஒருவேளை தவறு நேர்ந்து விட்டதென்றால் அந்த தவறுக்காக மிகவும் நாண வேண்டும். அப்படி நாணித்தான் உயிரை விட்டான் பாண்டியன் நெடுஞ்செழியன். ஐயோ நாம் தவறு செய்து விட்டோமே என்று அவன் நாணமுற்று தன்னுடைய உயிரையே விட்டு விட்டான். நாணம் இயல்பாக வர வேண்டும், தீய காரியம் செய்து விட்டான். ஆனால் இப்போது நாம் பார்க்கிறோம், நாணமற்றவர்களாக மக்கள் வலிந்திருக்கிறார்கள். அரசியல்வாதிகள் கோடி கோடியாக ஊழல் செய்து விடுகிறார்கள், அவர்கள் மாட்டிக்கொள்கிறார்கள். அவர்களை அழைத்து செல்லும் போது அவர்கள் சவால் விட்டு பேசுகிறார், நாணமற்று பேசுகிறார். அது மாட்டிக்கொண்டோமே, ஐயோ இப்படி தவறு நடந்து இப்போ ஊரே நம்மை பார்த்து சிரிக்கிறதே என்று நாணம் அவர்களுக்கு வரவில்லை. அவர்கள் கையை உயர்த்தி சவால் விட்டு பேசுகிறார்கள், நெஞ்சை நிமிர்த்தி பேசுகிறார்கள். இப்படியெல்லாம் நாம் நடைமுறையில் பார்க்கிறோம். அந்த நாணமற்ற தன்மை போனதுனால்தான் குற்றத்தை துணிந்து செய்கிறார். நாணம் இயல்பாக இருந்தால் குற்றம் செய்வதற்கு அஞ்சு ஒதுங்கி விடுவார். அந்த நாணத்தை வள்ளுவர் தனியாக அதிகாரத்தில் வகுத்து காட்டியிருக்கிறார். அந்த நாணம் அல்ல இங்கு சொல்லப்பட்ட நாணம். இங்கு சொல்லப்பட்ட நாணம் என்பது அந்த தீய காரியம் செய்வதற்காக வரக்கூடிய அந்த வள்ளுவன் சொல்லக்கூடிய நாணமும் அல்ல, பெண்களுக்கு இயல்பாக வரக்கூடிய அந்த நாணமும் அல்ல. இங்கு சொல்லப்படக்கூடிய நாணம் தோற்றால் வரக்கூடிய நாணம், அந்த நாணம் சொல்லப்படும். நாணத்தில் நாம் மூன்று வகையான நாணத்தை பார்க்கிறோம். நன்றி ஐயா, நன்றி ஐயா. மடங்களுக்கு விளக்கம் சொன்னீங்கல்ல ஐயா, சிங்கம் அப்படின்னு. ஆமா, அது வேற இடத்துல திருக்குறள் எல்லாம் அதை பத்தி வருதா ஐயா, மடங்கள்ன்ற சொல்? மடங்கள் என்ற சொல் பல இடங்கள்ல பழைய சங்க இலக்கியங்கள் எல்லாம் வந்து நரமடங்கள் என்று சொல்லுவார்கள். நரசிங்க வடிவம் எடுத்தார் அல்லவா பெருமாள், அந்த அவருடைய அந்த நரசிங்க வடிவத்தை தூய தமிழாக்க செய்யும் போது என்ன சொல்வார்கள் என்றால் மனித மடங்கள் என்று சொல்லுவார். அது அதாவது நரம் என்பதும் வட சொல்தான், சிங்கம் என்பதும் வட சொல்தான், அந்த ரெண்டு சேர்ந்துதான் நரசிங்கம் என்று. அதை தமிழாக்கம் செய்யும் போது மனித மடங்களாய் அந்த திருமால் அவதரித்தான் என்றுதான் சொல்றான். மடங்கள் என்ற சொல் பல இடங்களில் பயன். சரி ஐயா, இப்ப அரிமான்ற சொல் அது தமிழ் சொல் ஐயா? அரிமா தமிழ் சொல், மா என்பது தூய தமிழ் வார்த்தை, மா என்றால் விலங்கை குறிக்கும், அரி என்பது அங்கு சிங்கத்தை, அது தமிழ் வார்த்தை. சரி ஐயா, நன்றி. இன்னும் கேசரி என்ற ஒரு சொல் சிங்கத்தை குறிக்கும், கேசரி கேசரி என்பதும் சிங்கத்தை வார்த்தை, சிங்கத்தை குறிக்கிறது. சீயம் என்ற ஒரு சொல், சீயம் சீயம் என்பதும் சிங்கத்தை குறிக்கும். பல வார்த்தைகள் படங்கள் என்ற வார்த்தை. சரி ஐயா, திருக்குறள்ல சிங்கத்தை குறிக்கிற வார்த்தைகள் நிறைய வருதா ஐயா? திருக்குறள்ல சிங்கம் எங்கேயாவது வந்திருக்கிறதா? சிங்கம் யானையை பற்றி வந்திருக்கிறது, புலியை பற்றி வந்திருக்கிறது, புலி வருகிறது, சிங்கம் அது வந்திருக்கிறதா? முயல் அந்த வருது, மாதிரி முயல் முயல் வருகிறது. ஆனா முயல் எய்த உக்கு. அப்பிடி யானை வேல் ஏந்தல். யானையை பற்றி, யானையை பற்றி ரெண்டு மூன்று இடங்களில் வந்திருக்கிறது. யானையை பற்றி நாமத்துப்பாலில் கூட வருகிறது. அப்புறம் கொக்கு வருது, ஒரு மீன் ஓட ஓட ஒரு மீன். பற்றி எங்கும் அந்த புளியை பற்றி வருகிறது. புளியை இல்ல, பற்றி அந்த புளி ஓடு மீன் ஓட ஒரு மீன் என்னமோ, அது மூதுரையில அது அதுமோ, அது அதுக்கு அது வேற ஏதோ ஒரு இதுல, அது திருக்குறள் கிடையாது. ஓடு மீன் ஓட மூதுரையில வருது. அது அபயார் பாடல், அது அபயார் பாட்டு. அது வேற வள்ளுவர் சொல்வது கொத்தொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து என்று வள்ளுவர் சொல்கிறார். காக்கையை பற்றி சொல்கிறார், புலியை பற்றி சொல்லியிருக்கிறார், யானையை பற்றி சொல்லியிருக்கிறார், நரியை பற்றி சொல்லியிருக்கிறது எல்லாம். எலி, எலியே எலி கூட வந்திருக்கிறது. சிங்கம் எங்கும் வந்த மாதிரி தெரியும். சரி ஐயா, சுவாரஸ்யமான தகவல், நன்றி ஐயா. இதுல வேற சந்தேகம் இருக்கா? வேற ஒன்றும் இல்லையா? அடுத்த பாடல். அப்படி காம்பீர்யமாக நடந்து சென்ற ராமன் அந்த வில்லை கையில் எடுக்கிறான். அதை அவன் கையில் எடுத்த காட்சி எப்படி இருந்தது என்பதை இந்த பாடலில் கம்பர் சொல்கிறார். ஆடகம் ஆழ்வரை அன்னது தன்னை ஏடரும் மாமணி சீதை எனும் பொன் சூடக வாழ்வளை சூட்டிட நீட்டும் ஏடவள் மாலை இதென்ன எடுத்தார். அவன் எடுத்த அந்த தன்மை எப்படி இருந்தது என்றால், அவன் ஏதோ இரும்பாலான வில்லை மிகவும் கடினப்பட்டு தூக்குவது போலவோ பாடுபட்டு அதை பலம் கொண்டு பூமியிலிருந்து உயர்த்தி நிமிர்த்துவது போலவோ அது காட்சி அளிக்கவில்லை. அது எப்படி இருந்தது என்றால், மிகவும் சர்வ சாதாரணமாக அவன் தூக்கினான் என்பதை சொல்வதற்கு ஒரு ஓமானத்தை சொல்கிறார் கம்பர். சீதைக்கு சூட்டுகின்ற பூமாலையை எடுப்பது போல சர்வ சாதாரணமாக எடுத்தான் என்று ஒரு ஓமானம் சொல். பொருத்தமான இடத்தில் பொருத்தமான ஓமானத்தை கையாளுவதில் கம்பர் வல்லவர். இங்கு அவர் வேற என்னென்னவோ ஓமானம் சொல்லியிருக்கலாம். மிக இலகுவாக எடுத்தான் என்பதை வேறு என்னென்ன ஓமானத்தாலேயோ அவர் சொல்லியிருக்கலாம். ஒரு யானையை துதிக்கையால் ஒரு கொடியை பறித்து எடுப்பது போல எடுத்தான் என்றெல்லாம் எவ்வளவோ ஓமானங்களை பயன்படுத்தலாம். ஆனால் அங்கு அடுத்து மனவினை நடக்க இருக்கிறது. இந்த வில் சீதையினுடைய கல்யாணத்திற்கு நிபந்தனையாக வைக்கப்பட்ட வில். அந்த வில்லை ராமன் எடுக்கிறான் என்பதை அந்த கல்யாண சம்பந்தத்தோடைய ஓமானமாக்கி காட்டுகிறது. அந்த வில் ராமனால் எடுக்கப்பட்ட காட்சி எப்படி இருந்தது என்றால், சீதைக்கு பூமா சூட்ட வேண்டிய அந்த பூமாலையை எடுப்பது போல இருந்தது என்று சொல். ஆடக மால்வரை அன்னது தன்னை, ஆடக மால்வரை, வரை என்றால் மலை என்று அர்த்தம், மால் என்றால் பெரிய என்று அர்த்தம். இந்த வரை என்று சொல்லலாம் நாம் ஏற்கனவே பல இடங்களில் பார்த்திருக்கிறோம். வரை என்றால் மலையை, மால் என்றால் பெரிய, ஆடகம் என்றால் பொன் என்று அர்த்தம். பொன், பொன் மலையை போன்ற அந்த பெரிய வில். ஆடகம் மால் வரை அன்னது தட்டை, பொன்மயமான பெரிய மலை போன்ற அந்த வில்லை. அன்னது என்பது அந்த சுட்டுச்சொல், இங்கு அந்த வில்லை குறிக்கிறது. அன்னது அந்த வில் என்று போதும். ஆடகம் ஆழ்வரை, ஆடகம் என்றால் பொன். பொன்னில் நான்கு வகை உண்டு என்று சொல்வார்கள். ஆடக பொன், சாம்புநத பொன், காக்கை பொன் என்று ஒரு நான்கு வகை சொல்வார்கள். இன்னொரு வகையும் சொல்வார்கள். அப்படி நான்கு வகை பொன் சொல்வார்கள். அதில் ஆடக பொன் என்பது மிக உயர்வானது என்று சொல்வார்கள். அப்படி பொன்னின் ஒரு வகையே ஆடகம் என்பது. ஆனால் அதுவே பொதுவாக பொன்னை குறிப்பதற்கும் வரும். அந்த பொன்னின் ஒரு பிரிவை குறிக்காமல் பொதுவாக பொன் என்ற பொருளிலும் வரும் ஆடகம். இங்கு அந்த பொதுவான பொருள் தான் வந்து ஆடகமால் வரை என்பது நேர்மலையை குறிக்கிறது. நேர்மலையானது பொன்மயமானது. ஏற்கனவே நாம் அந்த பொன் நாகம் என்று சென்ற பாடலில் பார்த்தோம் அல்லவா, அந்த மலையைத்தான் இங்கும் குறிக்கிறது ஆடகம் ஆழ்வரை. பொன்மயமாகிய அந்த நேர்மலை போன்றது அந்த வில். நேர்மலை மிக ஓங்கியது, மிக உயர்ந்தது, மிக பொலிவு வாய்ந்தது, தகதகென்று மின்னக்கூடியது. அதனால் அந்த நேர்மலையை வில்லுக்கு உவமையாக்கி சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட நேர்மலை போன்ற அந்த வில்லை அன்னது தன்னை தேடரும் மாமணி சீதை எனும் பொன் சூடக வாழ்வலை சூட்டிட நீட்டும் ஏடவள் மாலை இதென்ன எடுத்தார். இதில் சீதையை குறிப்பதற்கு ஒரு நீண்ட நெடும் வாசகம் சொல்லப்பட்டது. தேடரும் மாமணி சீதை எனும் பொன் சூடக வாழ்வலை, இவ்வளவும் சீதையை குறிக்கக்கூடிய வாசகம் தான். அப்படிப்பட்ட அந்த சீதை சூட்டிட நீட்டும், சூட்டுவதற்காக தான் எடுத்து நீட்டுகின்ற ஏடு அவிழ் மாலை இது என்ன எடுத்தார். ஏடு அவிழ்கின்ற மாலை இதுதான் என்று சொல்லும்படியாக அவன் எடுத்தான் என்று சொல்லும். ஏடு என்பது இங்கு இதழ்களை குறிக்கிறது. ஏடு என்றால் இதழ். நாம் அந்த பழங்கால புத்தகம் ஏடு ஏடாக ஏடு ஏடாக புரட்டினான் என்றெல்லாம் சொல்வார். அந்த புத்தகத்தை ஒவ்வொரு பக்கமாக புரட்டுவதை ஏடு ஏடாக புரட்டுதல் என்று சொல்வார். ஏடு என்பது அந்த புத்தகத்தினுடைய ஒற்றை பக்கத்தை குறிக்கிறது. அதை போல ஏடு என்பது ஒட்டுமொத்த பூவில் உள்ள ஒற்றை இதழை குறிக்கும். அந்த ஏடு என்ற சொல் இதழ் என்ற பொருளில் தேவாரத்தில் கூட, ஒரு விசிக்க தேவாரத்தில் கூட வந்ததை நீங்க பார்த்தீங்க. என்ன தேவாரம்? ஞானசம்பந்தர் பாடிய முதல் பாடல். தோடுடைய செவியன் விடையேறியோர் பூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடிபூசியன் உள்ளம் கவர்கழிவன் என்று தொடங்கக்கூடிய அந்த பாடலில் ஏடுடைய மலரான் முனைநாள் பணிந்தேர்த்த தீடுடைய பிரமாபுரம் ஏவிய பெம்மான் இவனன்றே என்று வரும். ஏடுடைய மலரான் என்று அதுல வருகிறது. அதுல ஏடுடைய மலர் என்பது இதழ்கள் பொருந்திய மலர் என்ற பொருளில் தான் வரும். ஏடு என்பதற்கு இதழ் என்ற ஒரு பொருள் இங்கு அந்த பொருளில் தான் வந்து. ஏடு அவிழ் மாலை, இதழ்கள் விரிந்த மாலை. அவிழ்தல் என்றால் அப்படியே விரிதல், அது குவிந்திருக்கும், அப்படியே மூடியிருக்கும். மூடியிருக்கிற இதழ்கள் அவிழ்தல், அது விரிதல். அப்படி விரிந்த மலர்களால் கட்டப்பட்ட மாலை. அப்படிப்பட்ட மாலையை எடுப்பது போல சர்வசாதாரணமாக மிக இலகுவாக அந்த இல்லை அவன் எடுத்தா என்று கம்பர் சொல்லுகிறார். சீதை சூட்டுவதற்கு எடுத்து நீட்டுகின்ற ஒரு பூமாலையைப் போல அந்த பிரம்மாண்டமான வில்லை ராமன் எடுத்தார் என்பதுதான் அந்த பாடல் சொல்லக்கூடிய செய்தி. அந்த சீதை என்பதை சில சொற்களால் பிரித்து சொல்கிறார். தேடரும் மாமணி. சீதை எப்படிப்பட்டவள் என்பதனால் தேடி பெறுவதற்கரிய மகத்துவம் வாய்ந்த ரத்தினம் போன்றவள் அவள். மாமணி மகத்துவமிக்க ரத்தினம். மணி என்றால் ரத்தினத்தை குறிக்கக்கூடிய சொல். மாமணி ரத்தினம் போன்றவள் அவள். தேடிய அருண், தேடி பெறுவதற்கரிய மாமணி. அப்படி போன் அப்படிப்பட்ட ஒரு பெண்மணியை நாம் எங்கும் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு அழகு தோற்றம் வாய்ந்தவளை, அப்படிப்பட்ட பண்பு நலம் வாய்ந்தவளை, அப்படிப்பட்ட ஒரு மகத்துவம் மிக்கவளை எங்கும் நாம் பார்க்க முடியாது என்பதனால் அவளை சொல்வதற்கு தேடரும் மாமணி என்ற சொற்றொடரை கம்பர் பிரயோகிக்கிறார். தேடரும் மாமணி, தேடரும் மாமணி போன்றவளும் அப்படி எடுத்துக்கொள்ளுங்க. தேடரும் மாமணி போன்றவள் சீதை எனும் பொன் சூடக வாழ்வலை. சீதை எனும் பெயரை உடைய பொன் சூடக வாழ்வலை, பொன்னால் ஆகிய சூடகம் என்னும் கைவளையையும் வெண்மையான வளையல்களையும் அணிந்த சீதை என்றார். இந்த வாழ் வளை என்பது வெண்மையான வளையல் என்ற பொருளை குறிக்கிறது. அவ்வளவுதான் அதற்கு சொற்பொருள் அது. ஆனால் அன்மொழி தொகையாக சீதையை குறிக்கும். அப்படிப்பட்ட வளையல்களை அணிந்த பெண்ணை குறிக்கும். வெண்மையான வளையல்களை அணிந்த வள் என்று அதற்கு பொருள். சீதை எனும் பெயரை உடைய பொன்னாலான சூடகம் என்னும் ஆபரணத்தையும் வெண்மையான வளையல்களையும் அணிந்தவள் என்பது அந்த சொற்றொடர். தேடரும் மாமணியாக இருப்பவளும் சீதை என்னும் பெயருடைய பொன் சூடகத்தை அணிந்த வெண்மையான வளையல்களை சூடியவளாகிய அவள், அந்த பெண், அந்த மைதிலி, அவள் சூட்டுவதற்காக நீட்டுகின்ற ஒரு பூமாலையை போல ராமன் அந்த வில்லை எடுத்தார் என்று கம்பர் ராமனுடைய அந்த செயலை மிக நயமான ஒரு உபமானத்தின் மூலம் நமக்கு எடுத்துக்காட்டு. இப்படியாக இந்த பாடல் ஆடக மால்வரை அன்னது தன்னை தேடரும் மாமணி சீதை எனும் சூடக வாழ்வழி சூட்டிடை நீட்டும் ஏடவுள் மாலை இதென்ன எடுத்தார். இதுதான் இந்த பாட்டு. இதுல சந்தேகங்கள் இருந்தால் ஐயா, வால் அப்படின்னா வெண்மைன்ற, அது வெண்மைன்ற நிறமா? ஆமா, வால் என்றால் வெண்மை, தூய்மை என்ற பொருளும் திருக்குறளில் வருமே. நற்றதனால் ஆய பயன் என்பொருள் வால் அறிவன் நற்றால் தொழார் எனின். அதுல வால் அறிவன் என்பது தூய்மையான அறிவை உடையவன் என்று உரையாசிரியர்களால் உரை சொல்லப்படுகிறது. அங்கு வால் என்பது தூய்மை என்ற பொருளில் பயன்படுத்தும். தூய்மை என்பதும் வெண்மை என்பதும் சம்பந்தமுடையவை. வெண்மையாக, மிக மிக வெண்மையாக இருக்கக்கூடியது தூய்மையாக இருக்கிறது என்ற பொருளை. இங்கு நாம் தூய்மை என்ற பொருள் கூட எடுத்துக்கொள்ளலாம், தூய்மையான வளையல். ஆனால் அதைவிட வெண்மை என்ற பொருளில் எடுத்துக்கொள்வது தாள பொருத்த முடியும். வெண்மையான வளையல். சூடகம்னா என்ன மாதிரி ஆபரணம்? பொன் சூடகம், அதுவும் வளையல் போன்ற ஒரு ஆபரணம். இந்த பாடலை அது என்ன, திரு குற்றால குறவஞ்சி, அதுல ஒரு பாட்டு வரும். சூடக வாழ்வலை, அதாவது செங்கையில் வந்து கலின் கலின் என்று செயம் செய்யும் என்றாட என்று அந்த பகுதி தொடங்குவோம். அதுல வசந்த சௌந்தரி என்பவள் பந்து விளையாடும் போது அவள் அணிந்திருந்த ஆபரணங்கள் எல்லாம் அவளுடைய பந்தாட்டத்திற்கு ஏற்ப ஆடின என்பதை அந்த திரிகூட ராசப்ப கவிராயர் வர்ணித்து சொல்லுவார். அதில் அவர் சொல்லுவார், சூடக முன்கையில் வாழ்வலை கண்டிரு தோள்வலை நின்றாட, துணை பாடகமும் சிறு பாதமும் அங்கொரு பாவனை கொண்டாட, நய நாடகம் ஆடிடும் தோகை மயில் என நன்னகர் வீதியே, அணி ஆடக வள்ளி வசந்த சௌந்தரி பந்து பயின்றாளே என்று சொல்லுவார். அதிலேயே அந்த ஆடகம், ஆடகம் என்று சொல்லும் வந்துவிட்டது அந்த பாட்டிலே. அந்த இடத்திலே ஆடகம் என்பது பொன் என்ற பொருளில் தான் பயன்படுத்தப்படும். அணி ஆடக வள்ளி என்று அந்த வசந்த சௌந்தரி சொல்லப்படுகிறார். ஆடக வள்ளி என்றால் பொற்கொடி என்று அர்த்தம். ஆடகம் என்பது என்றால் பொன் என்று பார்த்தோம். ஆடகவள்ளி என்றால் பொற்கொடி என்றார். பொற்கொடி போன்றவள் அவள் என்பதை சொல்வதற்கு அங்கு ஆடகவள்ளி என்ற சொல்லை திரிகூட ராசியப்ப கவிராயர் பயன்படுத்தினார். அங்கு சூடகம் என்ற சொல்லையும் பயன்படுத்த, சூடக முன்கையில் வாழ்வளை கண்டீர், வாழ்வளை என்ற சொல்லும் அங்கும் வருகிறது. அங்கு சூடகம் என்பதும் வருகிறது, வாழ்வளை என்பதும் வருகிறது. சூடக முன்கையில், அது முன்கையில் அணியக்கூடிய ஒரு வகை ஆபரணம். அது கிட்டத்தட்ட வளையல் போன்றுதான், வளையல் போன்ற ஒரு ஆபரணம் தான் அது சூடகம் என்று. அதே போல பாடகம், சூடக முன்கையில் வாழ்வலை கண்டிரு தோள்வலை நின்றாட, துணை பாடகமும் சிறு பாதமும் அங்கொரு பாவனை கொண்டாடும். அடுத்து பாடகம் என்ற ஒரு அணியும் அந்த பாடலில் சொல்லப்படும். அது காலில் அணியப்படக்கூடிய அணி. ஆக சூடகம் என்பது கையணி, பாடகம் என்பது கால் அணி. இங்கு சூடகம் என்ற கையணி சொல்லும். சரிங்க, நன்றி. இதுல அந்த அந்த தன்மையை நான் கம்பர் காட்டக்கூடிய அந்த காட்சியை நான் ஒப்பிட்டு பார்க்கணும். அங்கு ஏற்கனவே என்ன சொன்னார் என்றால், அந்த வில்லை தூக்க முடியாமல் 60,000 பேர் சேர்ந்து தூக்கி கொண்டு வந்தார்கள். அது அதை கொண்டு வந்து வைக்க முடியாமல் எடினப்பட்டு இறக்கி வைத்தார்கள் என்றெல்லாம் அந்த வில் கொண்டு வரப்பட்டதை சொன்னவர், இங்கு ராமன் அதை எடுத்ததை சொல்லும் போது ஒரு பூமாலையை தூக்குவது போல எடுத்தான் என்று சொல்லுவார். ஏடவில் மாலை இதென்ன எடுத்தான் என்று சொல்லுவார். அதையும் இதையும் ஒப்பிடும் போது அவ்வளவு கடினமான வில்லை, அவ்வளவு எடை வாய்ந்த வில்லை மிக இலகுவாக எடுத்தான் என்று சொல்வதன் மூலம் ராமனுடைய ஆற்றலை நமக்கு உணர்த்தாமல் உணர்த்தி விடுகிறார் கம்பர். ஏ அதுல வந்து ஏடவிழ் மாலை, அந்த மாலைக்கு அடைமொழி தான் ஏடவிழ் அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஆமா அதே தான், மாலைக்கு அடைமொழி, உதிர்கின்ற பூக்களை கொண்ட மாலைன்ற மாதிரி சொல்றாரா? அப்படி சொல்லுங்க, ஏடு அவிழ் இதழ்கள் விரிந்த மாலை என்று சொல்லுங்க. இதழ்கள் விரிந்திருக்கக்கூடிய மாலை என்பது இதழ்கள் விரிந்த பூக்களை உடைய மாலை என்று பொருள் ஆகிவிடும். அங்கு பூ என்ற வார்த்தை வரவில்லை. அந்த ஏடு அவிழ் என்பது பூவை பூ பூவினுடைய தன்மையை குறிக்கக்கூடியதுதான். பூவில் தான் இதழ்கள் விரியும். இதழ்கள் விரிந்த மாலை என்பது இதழ்கள் விரிந்த பூவினால் ஆன மாலை என்ற பொருள் இயல்பில் வந்து விடுகிறது அல்லவா? அந்த மாலையில் பூக்கள் இதழ் விரித்து இருக்கின்றன, அதை சொல்வதற்கு அப்படி சொல்ல, வளர்ந்த பூக்களால் கட்டப்பட்ட மாலை, அப்படிப்பட்ட ஒரு மாலையை எடுப்பது போல எடுத்தார் என்று சொல்ல. இதுல அந்த வால் வளை என்பது சொற்பொருள் ரீதியாக பார்த்தால் வெண்மையான வளையல், அவ்வளவுதான், அவ்வளவுதான் பொருள் அது. ஆனால் அது அன்மொழி தொகையாக அப்படிப்பட்ட வளையலை அணிந்த சீதையை குறிக்கிறது. நாம் கூட சில நேரங்களில் அப்படி பயன்படுத்துவோம். யாருக்காவது ஒரு பொது இடத்தில் நமக்கு பெயர் தெரியவில்லை என்றால் அதோ அந்த பச்சை சட்டையை கூப்பிடுங்கள் என்று சொல்லுவோம். அந்த பச்சை சட்டை என்றால் பச்சை சட்டையை கூப்பிடுவதல்ல, பச்சை சட்டை அணிந்த மனிதரை கூப்பிடும். அங்கு அது அந்த சட்டை என்பது அந்த நபரை குறிப்பது போல, இங்கு வால் வளை என்பது சீதையை குறிக்கும். அதை இலக்கணத்தில் அன்மொழி தொகை என்று சொல்வோம். இங்க இன்னொரு விஷயம் கூட எனக்கு தோணுச்சு, மாலையே ரொம்ப மெல்லிய மாலையா இருக்கும் போல இருக்கு. ஏன்னா சீதையினும் பொன் சூடக வாழ்வளை சூற்றிடும் மாலை அப்படிங்கிறது, மாலை கூட ஏதோ பெரிய மாலை நினைச்சாதீங்க, அது ரொம்ப ரொம்ப ரொம்ப சாதாரண மாலை. ஏன்னா அந்தமாவே அவ்வளவு மென்மையான ஒரு அந்த சீதை அணியக்கூடிய அந்த மாலை எப்படி இருக்குமோ அது போல அப்படி. அது நல்ல ஒரு நயம். ஏனென்றால் மாலையை நினைக்கும் போது நாம் இப்போது அரசியல் மேடைகளில் எல்லாம் பார்க்கிறோம், மாலையை அமுக்கி விடக்கூடிய மாலைகள் எல்லாம் தயாரிக்கிறார்கள். அது ஆலை அந்த மாலையை தூக்குவதற்கு 2-3 பேர் சேர்ந்துதான் தூக்கி கொண்டு வந்து மாலையை அனுபவி போட மாட்டார்கள். போட்டால் அந்த தலைவர் விழுந்து விடுவார் இவர்கள். அதனால் அதை போட்டுவது போல 2 பேர் பிடித்துக் கொண்டிருப்பார்கள், அதை இவர்கள் புகைப்படம் எடுத்து விடுவார்கள், அதுவே அடுத்த நாள் பத்திரிகையில் வரும். அப்படிப்பட்ட மாலைகள் எல்லாம் இருக்கின்றன. எனவே இங்கு சீதை சூட்டக்கூடிய மாலை என்றால் அது மிகவும் மென்மையான பூக்களால் தொடுக்கப்பட்ட மிக சிறிய மாலையாகத்தான் இருக்கும். அவளை அழுத்தி விடக்கூடிய, அவளுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தி விடக்கூடிய மாலையாக அது இருக்காது. ஆக அப்படிப்பட்ட ஒரு மாலையை எடுப்பது என்பது வெகு வெகு எளிதாக இருக்கும். அது நாம் பொருத்தி பாருங்கள். இங்க சொன்ன அந்த நயம் உண்மையிலேயே நல்ல நயம். அடுத்த பாடல் போகலாமா? போகலாம். இங்கதான் கவி கம்பர் பயன்படுத்தக்கூடிய உத்தியை நாம் இல்லை எடுத்தான் என்று சொன்னவர் அடுத்து விவரித்துக் கொண்டே போகவில்லை. பொதுவாக பல காட்சிகளையும் விவரித்துக் கொண்டே பலவிதப்படியாக வார்த்தைகளை அதிகமாக பயன்படுத்தி அதை விஸ்தாரப்படுத்தி காட்டக்கூடிய கம்பர் இந்த பாடலில் அந்த ராமன் வில்லை ஒளித்தான் என்பதை சட்டென்று சொல்லி முடித்து விடுகிறார். அந்த காட்சி மிக விரைவாக நடந்தது என்பதை சொற்களை சிக்கனமாக பயன்படுத்தி நமக்கும் அந்த விரைவு தன்மை தோன்றும்படியாக செய்துவிடுகிறார். இது நீங்கள் தொகுப்பு நூலில் அந்த தன்மையை நீங்கள் பார்க்க முடியாது. நீங்கள் மூல ராமாயணத்தை அந்த மூல பாடல்களை மட்டும் வரிசையாக பயன்படுத்தி கொண்டு வரும்போது அவர் இடத்திற்கு தகுந்தபடி அந்த வர்ணனையின் போக்கு, வார்த்தைகளின் போக்கு இதையெல்லாம் மாற்றுவார். அதை நீங்கள் பார்க்க முடியும். விரைவான ஒரு காட்சியை சொல்லும் போது சொற்களை மிக சுருக்கமாக பயன்படுத்துவார். இப்போது கூட நாம் திரைப்பட படங்களில் பார்க்கிறோமே, பரபரப்பான ஒரு கட்டத்தை காட்டும் போது அதில் காட்சிகள் எல்லாம் மிக சின்னதாக இருக்கும். நீளமான கேமரா காட்சிகளை வைக்க மாட்டார். மிக சுருக்கமாக சட்டு சட்டு என்று முடித்து விட்டு அடுத்தடுத்து விரிவு விரிவு என்று காட்டி கொண்டு போவார். அதை போன்ற ஒரு தன்மையை கம்பருடைய அந்த பாடலின் போக்குகளில் நாம் பார்க்க முடியும். அதை போன்று இந்த பாடலிலும் அந்த ராமன் வில்லை எடுத்து ஒடித்தான் என்பது மிக விரைவாக நடந்தது என்பதை சொல்ல வரக்கூடியவர் ஒரே பாட்டில் 4 அடிக்குள் அந்த காட்சியை முடித்து விடுகிறார். பல இடங்களில் ஒரு சிறு காட்சியை கூட 3-4 பாடல்களில் விவரித்து சொல்லக்கூடியவர் இங்கு ராமன் அந்த வில்லை எடுத்து வளைத்தது, அதை நானே ஒரு பக்கத்திலிருந்து இன்னொரு பக்கம் ஏற்றியது, ஏற்றும் போது அது வளைந்து அது முறிந்து விட்டது என்பதையெல்லாம் விவரித்து சொல்லாமல் சட்டென்று அது நடந்தது என்பதை சொல்லிவிடுங்க. அது அவர் சொல்லக்கூடிய செய்தி இடம்பெற்றிருப்பது 1 அடியில் தான். ஆனால் அது நடக்கும் போது என்ன நடந்தது என்பதை தான் மற்ற அடி சொல்லுகிறது. அந்த சுற்றி இருப்பவருடைய நிலையைத்தான் மற்ற அடி சொல்லுகிறது. அவன் அந்த வில்லில் நானை பூட்ட முயற்சித்த போது அது ஒடிந்து விட்டது என்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது 1 அடியில் தான். 1 அடியிலேயே அது அந்த விஷயத்தை சொல்லி முடித்து விடுகிறார். ஆனால் அங்கிருந்த மக்கள் என்ன நிலைக்கு உள்ளானார்கள் என்பதை தான் மற்ற அடிகளில் சொல்லுகிறார். அதை சொல்லுவதை நாம் பார்க்கலாம். தடுத்திமையாமல் இருந்தவர் தாளின் மடுத்ததும் நான்முதி வைத்ததும் நோக்கார், தடுப்பினில் யாரும் மறிந்திலர் கையில் எடுத்தது கண்டனர் இற்றது கேட்டார். அவ்வளவுதான், எடுத்தது கண்டனர் இற்றது கேட்டார். அங்கெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார். சுற்றி அரசவை அங்கத்தினர்கள் இருக்கிறார்கள், அங்கு முனிவர்கள் இருக்கிறார்கள், பெண்கள் பலர் இருக்கிறார்கள். இந்த வைபவத்தை காண்பதற்காகவே வந்து திரண்டிருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட அவர்கள் அவன் அந்த வில்லை தூக்கியவுடன் மிகப்பெரிய வியப்பின் உச்சத்திற்கு போயிருப்பார். ஏனென்றால் மிக பலரால் தூக்க முடியாமல் தூக்கி வரப்பட்ட வில்லை சர்வசாதாரணமாக கையில் தூக்கி விடுகிறான் ராமன். அதனால் அவர்களுடைய பிரமிப்பு அளவு கடந்து போயிருக்கும். முதலில் அவர்களுக்கு சந்தேகம் இருந்திருக்கும், இவன் ஒரு இளைஞன், எத்தனையோ மன்னர்கள் இந்த வில்லை வளைப்பதற்கு முடியாமல் தோற்று புறமுதுகிட்டு போய்விட்டார்கள். யாராலும் முடியாத ஒரு காரியத்தை இவனா செய்ய போகிறான், இவன் சிறு பிள்ளையாக இருக்கிறான், இவனால் இது முடியுமா என்றெல்லாம் ஐயப்பாட்டிற்குள்ளானவர்களாக அவர்கள் இருந்திருப்பார்கள். ஆனால் அவன் கையில் வெகு இலகுவாக அந்த வில்லை தூக்கியவுடன் அவருடைய ஐயம் அனைத்து அகன்றிடும். அவன் வில்லை வளைத்து விடுவான், நானை ஏற்றி விடுவான் என்ற உறுதிப்பாடு அவர்களுடைய உள்ளத்திற்குள் வந்திருக்கும். எனவே அவர்கள் அனைவரும் அவன் அந்த வில்லில் நானை ஏற்றக்கூடிய அந்த காட்சியை பார்ப்பதற்காக கண்களை இமைக்காமல் அப்படியே அந்த காட்சியையே பார்க்கிறார்கள், உற்று நோக்குகிறார்கள். எங்கே இமைத்தால் அந்த காட்சியை அந்த கணத்தில் நாம் பார்க்க முடியாமல் போய்விடுமோ என்று கருதியவர்களாக மனக்கட்டுப்பாட்டின் மூலம் இமைக்காமல் தடுத்து அப்படியே இமைக்காமல் இருக்கிறார். தடுத்து இமையாமல் இருந்தவர் இமைக்காமல் தடுத்து அப்படியே விழித்து கொண்டு இருந்தவர்கள் தாளின் மடுத்ததும் நான் உந்தி வைத்ததும் நோக்கார். அவன் தன்னுடைய தாழி, தாழ் என்றால் கால் என்று அர்த்தம், தாழ் தாழ் பணிந்தான் என்றெல்லாம் நீங்கள் கேள்வி அனை பல இடங்களில் கேள்விப்பட்ட வார்த்தை தான் தாழ்வு என்றால் காலை குறிக்கும். அது இறைவனை இறைவனுடைய திருவடியை சொல்லும் போது அந்த தாழ் என்ற வார்த்தை மிக இடங்கள் பல இடங்களில் பயன்பெற்றோம். தாழ் என்றால் கால். காலின் மடுத்ததும் வில்லை வளைப்பது எப்படி என்றால் அது நேராக இருக்கும். நேராக இப்ப ஒரு இரும்பாலான வில் என்று வைத்துக்கொள்ளும், அது நேராக இருக்கும். இரும்பு கம்பி நேராக இருக்கும், ஒரு கம்பி போன்றது தான் அது, அப்படியே நேராக இருக்கும். அதை வளைத்து அதில் முதலில் ஒரு பக்கம் நாணை கட்டி அந்த கட்டுவதற்கு என்று ஒரு பகுதி இருக்கும், அது அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விடாதபடி, அந்த கட்டு நகர்ந்து விடாதபடி அந்த இடத்தில் முடிச்சு போன்ற பகுதி இருக்கும். அந்த பகுதியில் ஒரு பக்கம் முடி போட்டு விட்டு, நாணை முடி போட்டு விட்டு, அதன் பிறகு அந்த இரும்பை வளைத்து அடுத்த பக்கத்தில் அதே நுனி பகுதியில் அந்த இது அந்த கயிற்றை கட்ட வேண்டும், அந்த நாணை கட்ட வேண்டும், அதை வளைக்க வேண்டும். அது அது வளைப்பதற்கு கடினமாக இருந்தால்தான் அந்த நான் விரைப்பாக இருக்கும். அந்த வில் வளைப்பதற்கு இலகுவாக இருந்தால் அந்த நாணில் விரைப்புத்தன்மை இருக்க, விரைப்புத்தன்மை இல்லாத நாணில் இருந்து அம்பை செலுத்தினால் அம்பு வெகு தூரம் போகாது. ஆக அது வளைப்பதற்கு எவ்வளவு கடினமாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு நாணினுடைய விரைப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். இது சிவனுடைய தனுசு, சிவனுடைய வில். இது எவ்வளவு கடினமாக இருக்கும், இதனுடைய தன்மையை ஏற்கனவே சொல்லிவிட்டார். அது பொன்மலையை போன்று இருந்தது, நேர்மலையை ஒத்திருந்தது. அதை எடுக்கிறான் ராமன். ஒரு பக்கம் அந்த கயிற்றை கட்டிவிட்டான், கட்டிவிட்டு அதை காலில் அழுத்தி பிடித்துக் கொள்கிறான். பிடித்து கொண்டு இன்னொரு நுனியை வளைத்து அந்த நுனியில் அவன் இந்த கயிற்றை, இந்த நாணை கட்ட வேண்டும். ஆனால் என்ன நடக்கிறது என்றால் அவன் அப்படி காலில் ஒரு காலில் ஒரு நுனியை மிதித்ததையும் அங்கிருந்த யாரும் பார்க்கவில்லை. இன்னொரு பக்கம் அந்த நாணை கொண்டு போய் இன்னொரு நுனியில் வைப்பதையும் யாரும் பார்க்கவில்லை. அவ்வளவு விரைவாக அவன் செயல்பட்டு விட்டான். கடுப்பினில் யாரும் அறிந்தில, கடுப்பினில் யாரும் அறிந்தனர். அங்கு அவன் செய்த அந்த காரியத்தை யாருமே அறியவில்லை, பார்க்கவில்லை. கடுப்பு என்றால் விரைவு என்றார். அவ்வளவு விரைவாக அவன் செயல்பட்டான். விரைவினால் அவன் அந்த காரியத்தை மிக விரைவினால் செய்ததினால் கடுப்பினில் யாரும் அறிந்தனர். அப்படியானால் அவர்கள் எதைத்தான் அறிந்தார்கள் என்றால் அவர்கள் கண்களால் எதையும் அறியவில்லை, காதால் தான் அறிந்தார்கள். எடுத்தது கண்டனர், இட்டது கேட்டார். அவன் தூக்கியதைத்தான் பார்த்தார்கள். அவன் அப்படி வந்தானே, ஒரு யானையும் சிங்கமும் நானும்படி நடந்து வந்தானே, அவன் நடந்து வந்ததை அந்த வில்லை தூக்கியதைத்தான் பார்த்தார்கள். அடுத்த கணத்தில் அது வில் இற்று முறிந்ததைத்தான் கேட்டார்கள். அவ்வளவுதான், அடுத்து அவர்கள் எதையும் பார்க்கவில்லை. அவர்கள் பார்வைக்கு புலனாகாத படி மிக விரைவாக அந்த காரியத்தை அவன் நடத்தி முடித்து விட்டான். அவனுக்கு கொடுக்கப்பட்ட காரியம் அந்த வில்லை வளைத்து நாணி ஏற்றுவதுதான். ஆனால் அது முறிந்தே போய்விட்டது. அந்த வில் வெகு காலம் ஆனதனால் அது முறிந்து விட்டது என்று எடுத்துக்கொள்ளவா, அல்ல ராமனுடைய சக்திக்கு ஆற்றமாட்டாமல் அந்த வில் முறிந்து விட்டது என்பதா, அது எதனால் முறிந்தது என்று செய்தி சொல்லப்படவில்லை. நான் ஏற்றப்பட வேண்டிய வில் முறிந்து போய்விட்டது. அவன் நான் ஏற்றிய காட்சியை பார்க்க முடியாதபடி விரைவில் அது நடந்து முடித்து விட்டது. அவ்வளவு விரைவில் அவன் அந்த காரியத்தை நடத்தி முடித்து விட்டான். தாளின் மடுத்ததும் நான் நுதி வைத்ததும் நோக்கா, தாளின் மடுத்தல், மடுத்தல் என்றால் சேர்த்தல் என்றார். தாளின் மடுத்தல், ஒரு நுனியை தன்னுடைய காலில் சேர்க்கிறான். காலில் அந்த பெருவிரலுக்கு பெருவிரலுக்கும் பெருவிரலுக்கு அடுத்து உள்ள விரலுக்கும் இடையே அதை அந்த நுனியை பிடித்து கொண்டு கால் பெருவிரலுக்கும் அடுத்த விரலுக்கும் இடையே அந்த நுனியை பிடித்து கொண்டு அடுத்த நுனியை வளைக்க வேண்டும். அப்படி அவன் காலில் அந்த நுனியை சேர்த்ததை இவர்கள் பார்க்கவில்லை. மடுத்தல் என்றால் சேர்த்தல். தேடு கல்வி இல்லாத நாட்டை தீயினுக்கிரையாக மடுத்தல் என்ற பாரதியினுடைய கவி வரி நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அங்கு தீயினுக்கிரையாக மடுத்தல் என்ற வார்த்தை தீயினுக்கிரையாக சேர்த்தல் என்ற பொருளில் வரி. மடுத்தல் என்றால் சேர்த்தல் என்ற பொருள். இங்கு தாளின் மடுத்தலும் தன்னுடைய காலில் அதை சேர்த்ததையும் நான் நுதி வைத்ததையும். நான் நுதி, நுதி என்றால் நுனி என்றார், நுனி நுனி என்ற ஒரு பொருள் இருக்கிறது, கூர்மை என்ற ஒரு பொருள், நுனி என்ற பொருளில் வந்தது. நானினுடைய நானை நுதி வைத்தது, அந்த நானை வில்லினுடைய இன்னொரு நுனியில் வைத்ததையும் நோக்கா, யாரும் நோக்கவில்லை. ஏன் நோக்கவில்லை என்றால் கடுப்பினில் யாரும் அறிந்தனர், அது விரைவாக அவன் நடத்திவிட்டான். அந்த விரைவினில் யாரும் அறியவில்லை. அவர்கள் நோக்கவில்லை என்பதற்கு காரணம் அது விரைவாக நடந்தது என்பதனால் யாரும் அறிந்தனர். கையில் எடுத்தது கண்டனர், இற்றது கேட்டார். கையில் எடுத்ததைத்தான் அவர்கள் பார்த்தார்கள். அதற்கு இடையில் அவன் என்ன செய்தான் என்பதை அவர்கள் யாரும் அறியவில்லை. அவர்கள் காதில் அடுத்து ஒரு ஓசைதான் கேட்டது, அந்த வில் முறிந்த ஓசை அது, அவ்வளவுதான். அந்த இற்றல், இற்றல் என்றால் முறிதல் என்றார், இற்றது கேட்டார். அந்த வில் இற்று முறிந்ததை கேட்டார், அவ்வளவுதான் கேட்டார். வேறு எதுவுமே அவர்கள் பார்க்கவில்லை என்று சொல்லி பாட்டை முடிக்கிறார். மிக விரைவாக நடந்ததை மிக விரைவாக நமக்கு சொல்லி முடித்து விடுகிறார் கம்பன். இப்படியாக இந்த பாடல் அமைந்திருக்கும். இதில் சந்தேகங்கள் இருந்தால் ஐயா, இற்றது அப்படின்னா அதுக்கு என்ன விளக்கம் சொன்னீங்க ஐயா? புரிதல், புரிதல், புரிந்ததை கேட்டார். அது எங்க தொழிற்பெயராக புரிதலை கேட்டார். இற்று போய் போய்விட்டது என்றெல்லாம் சொல்கிறோம் அல்லவா, இட்டு போச்சு, கயிறு போனது என்பதை நாம் பொதுவாக துருப்பிடித்தது என்ற பொருளில் பயன்படுத்துகிறோம். அந்த இரும்பு இற்று போனது என்று சொல்கிறோம், துருப்பிடித்தல் என்ற பொருள். இற்று போனது என்றால் அருந்து போனது, முறிந்து போனது என்ற பொருளும் வரும். தீலிபெய் சாக்காடும் அச்சு இரும் அப்பண்டும் காலம் இழுத்து பெய்யும் என்ற அந்த திருக்குறளில் அச்சு இரும், இரும் என்ற வார்த்தை, இருதல் என்ற வார்த்தை, அந்த இருதல் என்ற வார்த்தை முறிதல் என்ற பொருளில் வந்தது. ஆக இருதல், இற்று இருதல் என்பதனுடைய இறந்த கால வடிவம் தான் இற்றது என்ற சொல் வடிவம். இருதல் என்பதனுடைய இறந்த கால வடிவம். அங்கே திருக்குறளில் அந்த இருதல் முறிதல் என்ற பொருளில் வந்திருப்பது போல இங்கேயும் முறிதல் என்ற பொருள். கடுப்பு என்ற வார்த்தை இப்போது நாம் பொதுவாக கோபம் என்ற பொருளில் பயன்படுத்துகிறோம். அவன் அந்த வார்த்தையை கேட்டதும் மிகவும் கடுப்பாகி விட்டான் என்றெல்லாம் சொல்லுவார். அது கோபமும் விரைவும் சம்பந்தம் உடையவைதான். கோபம் வந்தால் விரைவு, விரைவு பதற்றம் இதெல்லாம் வந்துவிடும். அந்த விரைவு கோபம் என்பவையெல்லாம் சம்பந்தம் உடையவை. அதனால் கடுப்பு என்பதற்கு கோபம் விரைவு என்ற ஒத்த பொருள்கள் உண்டு. இங்கு விரைவு என்ற பொருளில் எல்லாவற்றிற்கும் வேறு அந்த கடுமை என்ற பண்பு தான், அதிலிருந்துதான் கடுப்பு. சரி, நுதி என்றால் இங்கு நுனி என்ற பொருளில் வந்திருக்கிறது. சில இடங்களில் கூர்மை என்ற பொருளிலும் வரும். நுதிகொள் வேல் இணை, அதாவது ஆக்கிய மதுகையான் தோழில் நோக்கிய நோக்கனும் நுதிகொள் வேல் இணை ஆக்கிய மதுகையான் தோழில் ஆழ்ந்தன என்று முன்பு ஒரு பாடலில் சொல்லியிருக்கார். அதாவது ராமனும் சீதையும் சந்தித்த அந்த முதல் காட்சி, அந்த கன்னிமாட காட்சி. அந்த கன்னிமாட காட்சியில் சீதையினுடைய பார்வை ராமனுடைய தோள்களில் பதிகிறது என்பதை சொல்லுகிற கம்பர் என்ன சொல்கிறார் என்றால், நோக்கிய நோக்கெனும் முதிகொள் வேல் இணை. சீதையினுடைய கண் கண்களை பற்றி சொல்லும் போது முதிகொள் வேல் இணை என்று சொல்கிறார். கூர்மையான இரட்டை வேல்கள் என்று சொல், அங்கு முதி என்ற சொல் வருகிறது, அங்கு அது கூர்மை என்ற பொருளில் வந்து இங்கே நுனி என்ற பொருளில் வரும். ரெண்டு சம்பந்தம் உடையவை தான். ஏனென்றால் நுனிப்பகுதி தானே கூர்மையாக இருக்கும். அதனால் நுதி என்ற சொல் கூர்மையையும் குறிக்கிறது, நுனியையும் குறிக்கிறது. ஐயா மடுத்ததும் இன்னொரு முறை விளக்கம் சொல்ல முடியுமா? என்ன சொன்னீங்க ஐயா? மடித்தல் என்றால் சேர்த்தல், காலின் மடுத்தது, அதாவது காலில் சேர்த்தல். அது காலில் ஒரு காலில் அமைக்கு பிடித்து கொண்டுதான் இன்னொரு பக்கத்தை வளைக்க முடியும். அது நீங்கள் யோசி நீங்கள் அதை சிந்தித்து பார்க்கலாம். அது ஒரு ஒரு வில்லை வளைப்பது என்றால் அது எப்படி நடக்கும்? அது மிக உயர்ந்து இருக்கக்கூடியது. அதை வளைப்பது என்றால் இரண்டு கையால் எடுத்து அப்படி வளைத்தால் நான் ஏற்ற முடியாது. இரண்டு கையாலையும் ஒரு பக்கம் இந்த பக்கத்தை பிடித்து, இந்த பக்கம் ஒரு கை ஒரு கையால் பிடித்து கொண்டு, அந்த பக்கம் ஒரு கையால் பிடித்து கொண்டு வளைக்கலாம். அப்படி வளைத்தால் நான் ஏற்ற முடியாது. அப்படியானால் இங்கு காலையும் நாம் பயன்படுத்த வேண்டிய தேவை இருக்கு. அதனால் காலல் காலில் ஒரு நுனியை விதித்து கொண்டுதான் இன்னொரு நுனியை இரண்டு கையாலும் வளைத்து அந்த நாணையை கட்ட வேண்டும். அதனால் அவன் காலை பயன்படுத்தினான். அதை சொல்வதுதான் இந்த பகுதி. தாளில் மடுத்து, தாளில் சேர்த்தல் என்ற பகுதி. தாளில் சேர்த்து ஒரு நுனியை காலில் சேர்த்துக் கொள்வது, அதாவது காலில் விதிக்கிறான், காலில் விதித்து அமைக்கிக் கொள்கிறான் என்பதை அது சொல். மடுத்தல் என்ற வார்த்தைக்கு சேர்த்தல் என்பது பொருள். சரி, நான் கயிறு தானே? நான் என்றால் கை, அந்த வில்லின் கயிறு. அது அது எதுவோ எதினா எதனால் ஆகியது? அதுக்கு நான் என்றால் கயிறு என்ற ஒரு பொருள் இருக்கு. கயிறு என்றால் நாம் பொதுவாக அந்த அந்த தேங்காய் நாரில் திரிக்கக்கூடிய அந்த கயிறை தான் நாம் யோசிப்போம். இப்போது கயிறு பலவிதமான விதங்களில் வருகிறது, நரம்புகளால் வருகிறது, இப்படி பலவித விதங்களில் கயிறு வருகிறது. அந்த காலத்தில் அந்த கயிறு அது எந்த அடிப்படையில் இருந்தது என்ற செய்தி நாம் அனுமானிக்க வேண்டிய ஒன்றாகத்தான். அது வெறுமனே கயிறாகத்தான் இருந்தது, வெறும் தேங்காய் நார் போன்றவற்றால் ஆன கயிறாகத்தான் இருந்தது. அல்லது சிறப்பாக அது ஏதாவது உலோகத்தால் வடிவமைக்கப்பட்ட கயிறு போன்ற ஒரு கயிறாக இருந்ததா என்பதை யோசிக்க வேண்டிய. ஏனென்றால் மிகவும் சக்தி வாய்ந்த வில் என்று சொல்லப்படுகிறது. ஏன்னால் அது ஒரு சாதாரண கயிறாக இருக்கு. மன்மதனுடைய வில்லை பற்றி சொல்லும் போது சொல்வார்கள், அவனுடைய வில் கரும்பால் ஆனது, அவனுடைய வில்லின் நாண் அந்த கயிறு எதனால் ஆனது என்றால் வண்டுகளால் ஆனது என்று சொல்வார். வண்டு அந்த கயிறு எப்படி இருக்கும் என்றால் வண்டுகள் ஒன்று மீது ஒன்றாக அப்படியே கயிறு போல நீளமாக அமைந்திருக்கும். அந்த வண்டுகளைத்தான் அவன் கயிறாக பயன்படுத்துகிறான். அந்த கரும்பு வில்லை வளைத்து கட்டியிருக்கிறான் அந்த வண்டுகளை கொண்டுதான். அந்த வண்டுகளை இழுத்துதான் அவன் மலர்காகிய அம்புகளை பிரயோகிக்கிறான் என்று மன்மதனுடைய வில் பற்றிய செய்தி சொல்லப்படுகிறது. ஆக மன்மதனுடைய வில்லுக்கு வண்டுகள் கயிறாக இருக்கும் போது இந்த சிவதனுசுக்கு கயிறாக எது இருந்திருக்கும்? ஒருவேளை உலோகமே கயிறாக உருமாற்றப்பட்டு அமைக்கப்பட்டதா, அல்லது வேற ஏதாவது சிறப்பு பொருளால் அந்த கயிறு ஆக்கப்பட்டிருந்ததா என்பது சொல்லப்படவில்லை. வெறுமனை கயிறு என்று தான் சொல்லப்படும். அது அப்படி ஆக்கப்பட்டிருந்திருக்கலாம். வெறுமனே தேங்காய் நாரில் திரிக்கப்பட்ட கயிறாக இல்லாமல் வேறு வகையான கயிறுகள் பயன்படுத்தப்படும். ஏனால் சிறப்புடையவில் என்பதனால் அப்படி பயன்படுத்தப்படும் என்று நாம் யூகித்துக் கொள்ளலாம். இதெல்லாம் நோக்கார்னா இதெல்லாம் அங்க கூடியிருந்தவங்க பார்த்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. பார்க்கல, நோக்கா எதிர்மறையில வரி, நோக்கா நோக்கவில்லை. ஏன் நோக்கவில்லை என்றால் அடுத்த வரியில் வருகிறது. தடுப்பினில் யாரும் அறிந்து அவ்வளவு விரைவாக அவன் செய்து விட்டான். விரைவாக ஒன்று நடந்தது என்றால் அதை நாம் கண்புலனால் பார்க்க முடியாது. அது நாம் சில நேரங்களில் பார்ப்போம். நம் கண்புலனுக்கு ஒன்று நன்றாக புலனாக வேண்டும் என்றால் அது மெதுவாக நடந்தால்தான் அதை நாம் நன்றாக பார்க்க முடியும். நாம் இப்போது பேருந்துகளில் பயணிக்கிறோம். பேருந்து வேகமாக செல்லும் போது சாலை ஓரத்தில் உள்ள கடையையோ அல்லது ஏதாவது ஒரு மனிதர்களையோ நாம் சரியாக பார்க்க முடியாது. ஏதோ கண்ணை விட்டு ஏதோ காட்சிகள் சட்டு சட்டு என்று மறைந்த மாதிரி இருக்குமே தவிர நாம் அதை பார்த்து உள்வாங்க முடியாது. அது என்ன காட்சி என்று உள்வாங்க முடியாது. விரைந்து அது மறைந்து போய் போய்விடும். ஆனால் அதே பேருந்து மிக மெதுவாக ஓடிக்கொண்டிருக்கிறது என்றால், மெதுவாக நடந்து கொண்டிருக்கிறது என்றால் ஒவ்வொரு காட்சியும் பார்க்கலாம். அந்த கடைகளில் எழுதி வைத்திருக்கக்கூடிய பெயர் பலகை முதற்கொண்டு நிதானமாக வாசிக்கலாம். ஆனால் வேகமாக போகும்போது அதை எதுவுமே பார்க்க முடியாது. சற்று சற்று என்று எல்லாம் மறைந்து. அதை போலத்தான் இங்கு இவர்கள் எதை ராமன் நடத்திய அந்த வில்லை வளைத்த காட்சியை பார்க்கவில்லை, பார்க்க முடியவில்லை. அவ்வளவு விரைவாக அவன் செய்து முடித்து விட்டான் என்று சொல்லும். சரி ஐயா, நோக்கார் வந்து எதிர்மறைன்னு சொன்னீங்க, ஆனா கேட்டார் வந்து அது நேரா இருக்கிற சொல்தானே? அது கேட்டார், அது உடன்பாடு, அது உடன்பாடு, அது எதிர்மறை அல்ல. கேட்டான் என்று சொல்கிறோம். நோக்கார் என்பதற்கு நேர்மறையா சொல்லணும்னா நோக்கினார் என்று சொல்ல வேண்டும். அந்த அந்த சொல் நீங்க அந்த கே நோக்காரும் கேட்டாரும் ஓசை அளவில் ஒத்திருப்பதனால் நீங்கள் ரெண்டுக்கும் உடன்பாடாக இருக்குமோ என்ற ஒரு சந்தேகம் உங்களுக்கு வருகிறது. ஓசை அளவில் தான் ஒத்திருக்கிறது. இப்போ கேட்டார் என்பது உடன்பாடு. கேட்டாரையே எதிர்மறையாக சொன்னால் கேளார், கேளார் என்று சொல்லுது. கேளார் கூட அது எதிர்காலத்தில் வரும். அது இறந்த காலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் கேட்டிலார் வருமா? கேட்டிலார் என்று வரும். சரியா சொன்ன கேட்டிலார் என்று வரும். நோக்கார் என்பது எதிர்மறையா தான் இருக்கு. அதை உடன்பாட்டில் சொல்ல வேண்டும் என்றால் நோக்கினார் என்று சொல்லும். அந்த சொல்லின் அடிப்படை தன்மை வேற. நீங்க அதையும் இதையும் சேர்க்கும் போது அங்கு குழப்பம் உண்டாகும். இதற்கான அடிப்படை வேற, அதற்கான அடிப்படை. அதனால அந்த இரண்டு சொற்களும் ஒத்த ஓசை உடையவனாக தோன்றுகின்றன. சரி ஐயா, சிறப்பான விளக்கம், நன்றி. பாடினார் என்று சொல்லலாம். அதையே எதிர்மறையா சொல்லும் போது பாடார், பாடில், பாடிலர் என்று சொல்லலாம், அல்லது பாடார். நோக்கார் என்பது எதிர்காலத்துல தான் இருக்கு. அது ஆனா எதிர்காலத்தில் சொல்லப்பட்டாலும் அது கால வலு அமைதியாக நாம் எடுத்துக்கொண்டு அவர்கள் நோக்கவில்லை. அது இறந்த காலத்தில் தான் நாம் பொருள் பார்க்க வேண்டும். அவர்கள் நோக்காதவர்களா இருந்தார்கள் அப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். பொருள் இப்படி அதுக்கு பொருள் சொல்ல வேண்டும் என்றால் அடுத்து இமையாமல் இருந்தவர்கள், இருந்தவர்களாகிய அந்த அவையினர் காலின் படுத்ததும் நான் நோதியும் பைத்ததும் நோக்கார். அந்த ராமன் அந்த காலால் அந்த வில்லின் நுனியை விதித்ததும் அந்த கயிற்றை இன்னொரு நுனியில் வைத்ததும் நோக்காதவர்களாய். நோக்கார் என்பது வினையாளனையும் பெயராக கொண்டு நோக்காதவர்களாய், நோக்காதவர்களாய் அடுப்பினில் யாரும் அறிந்தில. விரைவினில் அவன் ராமன் அதை விரைவினில் செய்தனால் அந்த விரைவினால் யாரும் அறிந்திலர். அங்குதான் அது முற்று பெறுகிறது. நோக்கார் என்பது முற்று பெறவில்லை. நோக்காதவர்களாய் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை வினையாளனையும் பெயராக எடுத்துக்கொண்டு வைத்ததும் நோக்காதவர்களாய் தடுப்பினில் யாரும் அறிந்தில. யாரும் அறியவில்லை. அங்குதான் அது முற்றுப்பெறும். சரி ஐயா, சிறப்பு. அது ஒரு முற்று பெறுகிறது. அடுத்து கையில் எடுத்தது கண்டனர் இட்டது கேட்டனர். அங்குதான் அது தனித்தனி வாசகங்களா வருது. அறிந்திலர் அது ஒரு வாசகம், எடுத்தது கண்டனர் அது ஒரு வாசகம், இட்டது கேட்டார் அது ஒரு வாசகம். நோக்கார் என்பதை வினையாளனையும் பெயராக கொண்டு அதை எழுவாயாக நாம் எடுத்துக்கணும். நோக்காதவர்களாய் அவர்கள் இருந்தார்கள் என்பதை அதை சொல்லும். அல்லது அதையும் நம்ம வாசகமாக மாற்ற வேண்டும் என்றால் எப்படி மாற்ற வேண்டும் என்றால், அதாவது எப்படி அறிந்திலர் கண்டனர் கேட்டார் இவையெல்லாம் ஒவ்வொரு காட்சி காட்சியா சொல்லுது. அவர்கள் அறியவில்லை, அவர்கள் காணவில்லை, அவர்கள் கேட்டார்கள், இப்படி சொல்லுகிறது. அந்த நோக்கார் என்பதையும் இந்த மாதிரியே சொல்ல வேண்டும் என்றால் அது எப்படி இருக்க வேண்டும் என்றால் வைத்ததும் நோக்கிலர் என்று இருக்கிறது. அப்படின்னாதான் அது தனி ஒரு சொற்றொடர் ஆகும். அங்கு நோக்கார் என்று இருப்பதனால் வைத்ததையும் நோக்காதவர்களாய் அதை ஒரு வினையாளனையும் பெயராக வந்து அது ஒரு பெயர் சொல்லாக மாறிவிடுகிறது. அது வினை முற்றாக வராமல் அங்கு அது வினையாளனையும் பெயராக நின்று நோக்காதவர்களாய் தடுப்பினை யாரும் அறிந்தனர். அதன் பிறகுதான் அது அங்கு முற்று பெறுகிறது. அறிந்திலர் என்பதில் தான் அது அது மொழியினுடைய நுட்பம். அது இந்த மாதிரி பல இடங்களில் கம்பராமாயணத்தில் வருவதை சரி ஐயா, நன்றி. அடுத்த பாடல் போகலாமா? போகலாம். படிக்கலையா? இப்படி ஓசை கேட்டவுடன் என்ன நடந்தது என்பதை கம்பர் அடுத்து சில பாடல்கள் ஒன்றிரண்டு பாடல்களில் சொல்லியிருக்கிறார். அந்த பகுதி இங்கு இடம்பெறவில்லை. அந்த ஓசை கேட்டதும் எல்லோரும் ஒரு கணம் அஞ்சு நடுங்குகிறார்கள். தேவர்களே, ஆகாயத்தில் உள்ள தேவர்களே, பூமிதான் பிளந்து விட்டதோ என்று அஞ்சுகிறார். மக்கள் எல்லாம் என்னமோ ஏதோ என்று அஞ்சுகிறார். அது ஒரு கணம் தான், அதன் பிறகு அவர்களுக்கு தெரிந்து விட்டது. ஓசை ராமன் சிவதனுசை குறித்த ஓசைதான் என்ற செய்தி அவர்களுக்கு தெரிந்ததனால் அதன் பிறகு அவர்கள் எல்லோரும் மகிழ்ச்சி கடலில் மூழ்கி ஆரவாரிக்க தொடங்கி விதிலையை சார்ந்தவர்கள், இந்த விதேக நாட்டை சார்ந்தவர்கள் அனைவர்களுக்கும் மகிழ்ச்சி தாழ முடியாததாக ஆகி, ஏனென்றால் தங்கள் இளவரசி அதனால் வரைக்கும் அந்த வில்லின் காரணமாக மனம் காணாமல் இருந்த அந்த இளவரசி இப்போது ஒரு வில்லை வளைத்ததனால் தகுந்த மணவாளன் வாய்க்கு பெற்று திருமண வாழ்வில் அடியெடுத்து வைக்கப் போகிறார். அந்த ஒரு மகிழ்ச்சி அந்த நகரத்து மக்களுக்கு எல்லாம், அவர்கள் பெரும் மகிழ்ச்சி ஆரவாரம் செய்கிறார். தேவர்களும் உண்மையை உணர்ந்து இந்த ஓசை ராமன் வில்லை முறித்த ஓசைதான் என்று உண்மையை உணர்ந்து அவர்களும் மகிழ்ச்சி அடைகிறார். அந்த திருமால் என்ற தலைவன் பூமியில் இறங்கி ஒரு சாகசத்தை நிகழ்த்தி இருக்கிறான். அடுத்தடுத்து அவன் இனி பல்வேறு சாகசங்கள் நிகழ்த்தி அரக்கர்களை எல்லாம் அழித்து மண்ணுலகத்தை காப்பான், நம்மையும் அரக்கர்களின் கொடுமையில் இருந்து மீட்பான் என்றெல்லாம் அவர்களுக்கு மகிழ்ச்சி. அவர்களும் மகிழ்ச்சி அடைகிறார். அந்த தேவர்களும் மகிழ்ச்சி அடைகிறார். இங்கே மக்களும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறார். அப்படி மகிழ்ச்சி அடைந்தவர்கள் சொல்லக்கூடிய ஒரு வாசகம், ஒரு பாடலாகத்தான் இந்த பாடல் அமையும். அவர்கள் மகிழ்ச்சியால் என்ன சொன்னார்கள் என்று பல பாடல்களில் கம்பன் சொல்கிறான். அதில் ஒன்றிரண்டு பாடல்களை தொகுப்பாசிரியர் எடுத்து இங்கு தந்திருக்கிறார். அந்த பெண்கள் ஒருவருக்கொருவர் பேசிக் கொள்வது போல இந்த பாடல் அமைந்திருக்கிறது. அயரதன் புதல்வன் என்பார், தாமரை கண்ணன் என்பார், உயலிவன் மேனி என்பார், பூவையும் பொருவும் என்பார், வயல் உடை துலகம் என்பார், மானிடன் அல்லன் என்பார், அயல்பொரு கடலுள் வைகும் கடவுளே காணும் என்பார். ஒரு அதிசய செயலை ஒருவன் நிகழ்த்தி விட்டான் என்றால் அவனை குறித்தே பலரும் பேசுவார். நாம் அதை இந்த காலத்தில் கூட நடைமுறையில் பார்க்கிறோம். ஒருவர் திடீரென்று ஒரு பொறுப்பில் வந்து அமர்ந்து விட்டால் அதனால் வரைக்கும் அவரை குறித்து அறியாதவர்கள் எல்லாம் அவரை பற்றி அவர் இன்னார் இன்னார் இன்னார் என்றெல்லாம் பேச ஆரம்பித்து விடுகிறார். அதனால் வரைக்கும் அவரை குறித்து பேசாது இருந்தவர்கள் எல்லாம் பேசுவார்கள், வியப்போடு பார்ப்பார் பார்ப்பார்கள். அவர்கள் ஏற்கனவே என்னவாக இருந்தார் என்பதையெல்லாம் எடுத்துரைப்பார். அவர் இப்படி இருந்தார், இப்படி வளர்ந்தார், இன்ன கற்றார், ஏற்கனவே இன்னென்னவெல்லாம் செய்திருக்கிறார், இப்போது இந்த பொறுப்பில் வந்து இருக்கிறார் என்று சொல்வார். அது ஒரு ஒரு முதல்வர் பொறுப்பாகவோ அல்லது தேசத்தினுடைய பிரதம மந்திரி பொறுப்பாகவோ அல்லது ஜனாதிபதியாகவோ ஒருவர் பொறுப்பேற்கும் போதெல்லாம் இது நடப்பதை நான் போல் கூட பார்க்கிறேன். அல்லது ஏதாவது ஒரு சாதனை நடத்திவிட்டால், இப்போது ஒருவர் உலகளாவிய ஒரு சாதனை நடத்தி உலகளாவிய ஒரு பரிசை தட்டிவிட்டார், தட்டிவிட்டு நம் தேசத்துக்கு திரும்பி வருகிறார் என்றால் அவரை பற்றி மிக பிரமாதமாக நான் சொல்லுவோம். அவர் ஏற்கனவே செய்ததையெல்லாம் பிரமாதப்படுத்தி பேசுவோம். அவர் சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவர், அவர் இப்போது இவ்வளவு தூரம் உயர்ந்து வந்து விட்டார் என்றெல்லாம் நாம் சொல்லுவதை பார்க்கிறோம். அதை போல இங்கு ராமனை குறித்து பல்வேறு விதமாக சொல்லுகிறார்கள். இவன் யார் தெரியுமா? இவன் தான் தசரதன் புத்திரன். தசரதன் என்று ஒருவன் இருக்கிறான் அல்லவா, அந்த அயோத்தியை ஆள்கிறான் அல்லவா, இந்த கோசல நாட்டின் மன்னவனாக இருக்கிறான் அல்லவா, அவனுடைய மகன் தான் இவன், வேற யாரும் இல்லை. தசரதன் புத்திரன் என்று சிலர் சொல்லுவார். அயரதன் புதல்வன் என்பார். தாமரை கண்ணன் என்பார். பாருங்க, அவனுடைய முகத்தை பாருங்க, அவனுடைய கண்ணை பாருங்க, தாமரை போன்ற கண்கள், எவ்வளவு அழகான கண்கள். தாமரை போல் அல்லவா அவனுடைய கண்கள் இருக்கின்றன. தாமரை கண்ணன் என்பார். புயல் இவன் மேனி என்பார். இவனுடைய மேனியை பாருங்க, மேகம் போன்ற வண்ணம் உடையவனாக இருக்கும், மேகம் போன்ற கருநிறம் வாய்ந்தவனாக இருக்கும். புயல் என்ற சொல் இங்கு மேகத்தை குறிக்கும். புயல் என்ற சொல்லை நாம் இப்போது கடுமையாக வீசக்கூடிய அந்த காற்றை குறிப்பதற்காக பெரும்பாலும் பயன்படுத்தியிருக்கோம். ஆனால் இலக்கியங்களில் புயல் என்ற சொல் மேகத்தை குறிக்கும் விதமாகவும் பல இடங்களில் பயின்று வந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். புயல் வண்ணன் புனல்வார்க்க பூமி இசையோன் தொழில் காட்ட புவன வாழ்க்கை செயல் வண்ணம் நிலைநிறுத்த மலைமகளை புணர்ந்தவனை சிந்தை செய்வான் என்று கலிங்கட்டு பரணியில் கடவுள் வாழ்த்து பகுதியில் வருகிறது. அந்த கடவுள் வாழ்த்து பகுதியில் திருமாலை பற்றி சொல்லும் போது புயல் வண்ணன் என்று திருமால் குறிக்கப்படுகிறார். புயல் வண்ணன் என்று திருமால் குறிக்கப்படுவதற்கான பொருள் என்னவென்றால் மேக வண்ணன் என்பது. அங்கு புயல் என்ற வார்த்தை மேகம் என்ற பொருளில் வந்திருக்கிறது கலிங்கத்தில். இந்த இடத்திலும் புயல் என்ற வார்த்தை மேகம் என்ற பொருளில் தான் வருகிறது. புயல் இவன் மேனி என்பார். இவன் உடலை பாருங்களடி, இவனுடைய உடம்பே மேக வண்ணத்தில் பொலிவாக இருக்கிறது, கருப்பிலேயே ஜொலிப்பு ஒன்று இருக்கிறது. அந்த வண்ணம் தான் ராமனுடைய வண்ணம். கருப்பு என்பதை பொதுவாக மங்கி போனவற்றிற்கு இருட்டடித்து போய் தெளிவாக இல்லாத ஒன்றிற்கு கருப்பு வண்ணத்தை சொல்லு குறித்து காட்டுவார்கள். கருப்பு என்றாலே அப்படித்தான் பொருள் பொதுவாக மனக்கண் முன்பு எல்லோருக்கும் தோணும். ஆனால் கருப்பிலேயே ஜொலிப்பு ஒன்று இருந்தால், கருப்பிலேயே ஒரு பளபளப்பு இருந்தால், கருப்பிலேயே ஒரு தேஜஸ் மின்னினால், அதுதான் ராமனுடைய நிறம். ராமனுடைய நிறம் அப்படிப்பட்ட நிறமுடையதாக, மேகத்தினுடைய நிறம் உடையதாக இருந்தது என்பதை இங்கு சொல்லுகிறார். புயல் இவன் மேனி என்பார். அடுத்து புயல் மட்டுமா, புயல் வண்ணமாக இவன் மேனி இருக்கிறது? இல்லை இல்லை, பூவை வண்ணமாகவும் இவனுடைய மேனி. பூவை என்பது ஒரு பூவினுடைய பெயர். பூவை அது காயாம்பூ என்று சொல்லப்படும். காயாம்பூ அது நீல நிறத்தில் இருக்கக்கூடிய. ஒரு சாரார் என்ன சொல்கிறார்கள் என்றால், உன்னுடைய மேனி நிறத்தை பாருங்கள், உன்னுடைய மேனி நிறம் அந்த மேக வண்ணத்தை போன்று இருக்கிறது என்று சொல்கிறார்கள். இன்னொரு சாரார் என்ன சொல்கிறார்கள், மேகம் நிறம் என்று கூட சொல்லலாம், ஆனால் அதை விட காயாம்பூ வண்ணம் மிகவும் பொருத்தமாக இருக்கும் போல இருக்கிறது. காயாம்பூ வண்ணம் என்றும் சொல்லலாம், அதுதான் பொருத்தமாக இருக்கும் போல இருக்கிறது என்று இன்னொரு சாரார் சொல்லுங்க. ஒரே பொருள் இரண்டு விதமாக காட்சி அளிக்கும் போது இப்படியும் அப்படியும் தோன்றும் போது இப்படியும் இருக்கிறது அப்படியும் இருக்கிறது, அதனால இப்படியும் சொல்லலாம் அப்படியும் சொல்லலாம் என்று சொல்வார்கள் அல்லவா, அதை போல சொல்கிறார். ராமனுடைய மேனி வண்ணம் மேக வண்ணமாக இருப்பதனால் மேகம் இவன் மேனி வண்ணம் என்று ஒரு சாரார் சொல்கிறார். இல்லை இல்லை, அவனுடைய அந்த மேனி வண்ணத்தை காயாம்பு வண்ணம் என்று கூட சொல்லலாம், அது போலவும் இருக்கிறது, அந்த நிறமும் ஒத்து வருகிறது என்று சொல்லு. பொருவுதல் என்றால் ஒத்திருத்தல் என்றார். அது ஒரு ஓமை உருவாக வரக்கூடிய வார்த்தை பொருவுதல் என்ற வார்த்தை. பூவையும் பொருவும் என்றால் பூவை வண்ண பூவை என்னும் அந்த பூவினுடைய வண்ணத்தையும் சமானமாகும், ஒத்திருக்கும் என்று என்று சொல்வார்கள் அவர்கள். பூவையும் பொருவும் என்பார், பூவையும் ஒத்திருக்கும் என்று சொல்வார். பூ என்பது பூவை என்று எடுத்துக்கொள்ள வேண்டும், பூவையும் பூவையையும் என்று இங்கு வர வேண்டும். பூவை என்றால் காயாம்பூ, பூவை பூ வண்ணா என்று ஆண்டாளுடைய திருப்பாவையில் ஒரு இடத்தில் வருகிறது. அண்ணனை பற்றி சொல்லும் போது பூவை பூ வண்ணன் என்று சொல்லியிருக்கிறாள் ஆண்டாள். அங்கு பூவை என்பது அந்த காயாம்பூவை குறிக்கிறது. இங்கு பூவையும் அந்த பூவை என்று ஒரு பூவை என்று ஒரு சொல்லாக எடுத்துக்கொண்டு அந்த காயாம்பூவையும் பொருவும் என்று சொன்னார்கள் என்று எடுத்துக்கொண்டா, அல்லது பூ என்று மட்டுமே எடுத்துக்கொண்டு பூவையும் பொருவும் என்பார். பூ என்பது பொதுவாக சொல்லப்பட்டாலும் அது காயாம்பூவை குறித்ததாக எடுத்துக்கொண்டு பொருள் சொன்னாலும் சொல்லலாம், இரண்டு விதமாகவும் சொல்லலாம். காயாம்பூ என்று எடுக்க வேண்டும் என்றால் பூவை என்று எடுக்க வேண்டும், பூவை என்றால் காயாம்பூ என்று, அல்லது பூ என்று மட்டும் எடுத்துக்கொண்டு பூவையும் பொருவும். அந்த அந்த பூ என்பது பொதுப்பெயர், அது எல்லா பூக்களையும் குறிக்கக்கூடிய. இங்கு சிறப்பாக அது காயாம்பூவை குறித்ததாக எடுத்துக்கொண்டு அந்த காயாம்பூவையும் அது ஒத்திருக்கும் என்று சொல்வார்கள். ரெண்டு விதமாகவும் அந்த விதமாக அந்த சொல் அமைப்பு அங்கு இருக்கு. அடுத்து சொல்கிறார், மயல் உடைத்து உலகம் என்பார், மானுடன் அல்லன் என்பார், மயல் உடைத்து உலகம் என்பார். இவன் பால் உலகமே ஒரு மயக்கம் கொண்டு விட்டது, இவன் பால் உலகமே மயங்கி விட்டது என்று சொல். மயல் என்றால் மயக்கம் அல்லது மோகம் அல்லது ஆசை. இவன் பால் உலகமே ஆசை கொள்கிறது, உலகமே மயக்கம் கொள்கிறது, அந்த அளவு ஒரு வசீகர தோட்டத்துடன் இருக்கிறான் என்பதை இந்த அடி சுட்டுகிறது. இவன்பால் எல்லோரும் மயங்குகிறார்கள் என்பதை அவ்வாறு சொல்கிறார். உலகமே மயல் உடைத்து இவன்பால் உலகமே மயக்கம் கொள்கிறது என்பதை அந்த அடியில் அந்த பெண்கள் சுட்டிக்காட்டுகிறார். மயல் உடைத்து, உடைத்து என்றால் உடையதாக இருக்கிறது, மயல் உடைத்து மயக்கம் உடையதாக இருக்கிறது இந்த உலகம் என்று சொல்வார். மானிடன் அல்லன் என்பார், இவனை மனிதன் என்று சொல்ல முடியாது. தோற்றத்தை பார்த்தாலும் ஒரு சாதாரண மனிதன் மாதிரி இவன் தெரியவில்லை. இவன் நிகழ்த்திய காரியத்தை பார்த்தாலும் சாதாரண மனிதன் மாதிரி தெரியவில்லை. யாரும் ஒடிக்க வளைக்க முடியாத வில்லை முறித்தே விட்டான் இவன். அப்படி ஒரு அசகாய சூரத்தனத்தை அவன் செய்திருக்கிறான். சாதாரண மனிதனால் இது செய்யக்கூடிய காரியமா? அதனால் இவன் மனிதனாக இருக்க முடியாது. இவனுடைய செயலை வைத்து பார்க்கும் போதும் இவன் மனிதனாக இருக்க முடியாது. இவனுடைய அந்த கம்பீர தோற்றம், இவனுடைய அந்த கவர்ச்சி தன்மை, இவன்பால் மக்கள் எல்லாம் மயங்கக்கூடிய இந்த தன்மை, இவற்றையெல்லாம் வைத்து பார்த்தாலும் இவன் சாதாரண மானுடனாக இருக்க முடியாது என்று கருத்தை சொல்லும் விதமாக மானிடன் அல்லன் என்பார் என்று சொல். அடுத்து சொல்கிறார்கள், அடுத்து உச்சபட்சமாக ஒன்றை உரைக்கிறார். அயல்பொரு கடலுள் வைகும் கடவுளே காணும் என்பார். இவன் அந்த பார்க்கடலில் பள்ளி கொண்டு இருக்கிறானே, அந்த கடவுள் தான், வேறு யாரும் இல்லை, நீங்கள் பாருங்கள் என்று ஒரு சாரார் சொல்கிறார். அந்த திருமால் தான் இங்கு இறங்கி வந்திருக்கிறான், அந்த பார்க்கடலை விட்டு மண்ணுலகத்திற்கு வந்திருக்கிறான், நீங்கள் பாருங்கள் காணும் என்பார். அயல்பொரு கடலுள் வைகும், கடலுள் வைகும், வைகுதல் என்றால் தங்கி இருத்தல். அதை நாம் ஏற்கனவே சில பாடல்களில் பார்த்தோம், வைகுதல் தங்குதல். கடலுள் வைகும், கடலில் தங்கி இருக்கக்கூடிய கடவுளே காணும் என்பார். அந்த கடவுளாகி அந்த திருமால் தான் இவன் என்று இவர்கள் சொல்கிறார். இவர்கள் ஒரு ஒரு புகழ்மொழியாகத்தான் அந்த திருமால் இவன் என்று சொல்கிறார். அது திருமாலின் அவதாரமாக ராமன் பிறந்திருக்கிறான் என்ற உண்மையை உணர்ந்தவர்கள் சொல்லவில்லை. அந்த உண்மையை உணர்ந்தவர்கள் விஸ்வாமித்திரர் போன்ற ஒரு சில முனிவர்கள் தான். மற்றவர்கள் எல்லாம் ராமனை ஒரு சாமானியர்களாகத்தான் அந்த பாத்திரங்கள் பலரும் பாத்திரமாக வளரக்கூடிய பலரும் பார்க்கிறார்கள். அது இது பொதுமக்கள் என்பதனால் பொதுமக்கள் அவனை ஒரு அரசகுமாரனாகத்தான் கருதி இருப்பார்கள். உள்ளத்தளவில் அவனை ஒரு அரசகுமாரனாகத்தான் எண்ணியிருப்பார்கள். இப்போது அவனுடைய அந்த கம்பீர தோற்றம், அவன் நடத்திய அந்த காரியம், இவற்றையெல்லாம் பார்த்து அவனை புகழ்ந்து சொல்லுகிறார்கள். அதனால் இது அவன்தான், திருமால் தான் என்று அவனை பாராட்டி சொல்லிட்டார். இது ஒரு பாராட்டு மொழி. அப்படிதான் நாம் இதை இந்த இடத்தில் எடுத்துக்கொள்ள. அவன் அந்த பார்க்கடலுள் இருக்கக்கூடிய கடவுள் என்று சொல்லுவோம். அந்த கடல் என்பதை நாம் பார்க்கடல் என்று எடுத்துக்கொள்கிறோம். ஏனென்றால் கடலில் வைகும் கடவுள் என்றால் கடலில் இருக்கக்கூடிய ஒரே கடவுள் திருமால் தான். அது எந்த கடல் என்றால் பார்க்கடல் தான். அதனால் கடல் என்ற அந்த பொதுவான வார்த்தைக்கு நாம் பார்க்கடல் என்று பொருள். அந்த கடலுக்கு ஒரு அடை சேர்த்திருக்கிறார். அது என்ன அடை என்றால் கயல் பொரு கடல். கயல் பொரு என்பதுதான் அடை. கயல் என்பது மீனை குறிக்கக்கூடிய வார்த்தை. கயல் பொருவுதல் என்றால் கயல்கள் பொருவுதல், ஒன்றை ஒன்று மோதி விளையாடுகின்ற கடல். அவ்வளவு மீன்கள் அதற்குள் நிறைந்திருக்கின்றன. அப்படிப்பட்ட கடலில் தங்கி இருக்கக்கூடிய அந்த திருமால் தான் இவன் காணும் என்று காண்பீர்களாக என்று சொல்வார். இப்படியாக பலவிதமாக அந்த மக்கள் பேசுகிறார்கள், அந்த பெண்கள் பேசுகிறார்கள். அவர்கள் பேசிய அந்த செய்திகள் இந்த பாட்டில் அடங்கியிருக்கும். பலவிதமாக அவர்கள் பேசினார் என்பதை கம்பர் இந்த வாசகங்களில் நமக்கு காட்சிப்படுத்தி காட்டும். தயரதன் புதல்வன் என்பார், தாமரை கண்ணன் என்பார், புயல் இவன் மேனி என்பார், பூவையும் பொருவும் என்பார், மயல் உடை துலகம் என்பார், மானிடன் நல்லன் என்பார், கயல் பொரு கடலுள் வைகும் கடவுளே காணும் என்பார். சந்தேகங்கள் இல்லை. வேற எதுவும் சந்தேகம் இல்லையா? அடுத்த பாடல் போகலாமா? ஐயா, நேரம் முடிந்து விட்டது ஐயா. நம்ம முடிஞ்சு அடுத்த வாரம் படிப்போம். சரி, ஒரு முறை படித்து விடலாம். எல்லாரும் படிச்சல. சரி. நீங்க படிக்கிறீங்களா கமலா? 69ல இருந்து தானே, இல்ல 70ல இருந்து? 70ல இருந்து. ஓகே. தோகையர் இன்னென சொல்லிட நல்லோர் ஓகை விளம்பிட உம்பர் உவப்ப மாம மாக்க மடங்களும் மால்விடையும் பொன்னாகமும் பொன்னாகமும் நாகமும் நாண நடந்தான். அப்புறம் வேற யார் படிக்கிறது? நான் படிக்கவா? சரி, படி படி படி. ஆடக மால்வரை என்னது தன்னை ஏடரும் மாமணி சீதை எனும் பொன் சூடக வாழ்வலை சூட்டிட நீட்டும் ஏடவில் மாலை இதென்ன எடுத்தான். நிரஞ்சன், நீங்க படிக்கிறீங்களா இல்ல வேற யாராவது? நான் படிக்கிறேன். தடுத்தீமையாமல் இருந்தவர் தாளில் மடுத்ததும் நான் நுதி வைத்ததும் நோக்கார் கடுப்பினில் யாரும் அறிந்திலர் கையில் எடுத்தது கண்டார் இற்றது கேட்டார். எடுத்தது கண்டனர். கண்டனர் கண்டனர் இற்றது கேட்டார். அங்க இன்னொரு சந்தேகம் வரலாம். எனக்கு இது இற்றது கேட்டார், அது அதுக்கு ஒத்ததா சொல்லணும்னா எடுத்தது கண்டார் என்று இருப்பது அதற்கு ஒத்த வார்த்தையா இருக்கும். இங்க கண்டனர்னு சொல்லிட்டா எங்க சரி அங்க கேட்டனர்னு சொல்லியிருக்கோம். அப்படின்னா அது ஒத்த வார்த்தையா இருக்கும். இங்க கண்டனர்னு அங்க இற்றது கேட்டார்னு ஏன் பயன்படுத்தி இருக்கிறார் என்ற ஒரு சந்தேகம் வரும். அதற்குதான் யாப் இலக்கணம் தெரியுது. ஏன் இப்படி கவிஞர்கள் இப்படி மாற்றி பயன்படுத்துகிறார்? அங்கு அந்த யாப்பின் அளவுக்கு ஏற்ப சொற்களை இப்படி வித்தியாசப்படுத்தி அவர் கையாண்டு. ஆனால் இயல்பாக நம்ம உரைநடையில எழுதுவதாக இருந்தால் அந்த அந்த வார்த்தைக்கு இணையா இங்கே கண்டார்னு பயன்படுத்தணும், அல்லது இந்த வார்த்தைக்கு இணையா அங்க கேட்டனர் என்று பயன்படுத்தணும். அப்படித்தான் நம்ம உரைநடையில பொதுவா அப்படி ஒத்த அமைப்புல தான் நம்ம பயன்படுத்தணும். ஆனா இங்கு இப்படி மாற்றி பயன்படுத்தியதுக்கு காரணம் அந்த யாப்பின் அளவுக்கு. இங்க ஆட்சியர், கடைசியிலும் ஆட்சியர் வர வேண்டும், இந்த இடத்தில் விளைச்சியர் வர வேண்டும். அதை நீங்கள் கண்டார்னி போட்டா அது மாச்சியர் ஆகிவிடும், அங்க அந்த ஓசை குண்டி விடும், அதனால அவர் கண்டனர்னு போடுவார். காப்பிலக்கணம் தெரிந்தா கவிஞர்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த நுட்பங்களை, அவர்கள் இப்படி சூசகமாக செய்யக்கூடிய வேலைகளை நாம் கண்டுபிடித்து விடலாம். ஓ, இதற்காகத்தான் இப்படி செஞ்சிருக்காரா என்று நமக்கு தெரிய வந்துவிடும். இல்லாவிட்டால் அந்த ஒரு சந்தேகம் இருந்து கொண்டே இருக்கும், அது ஏன் ஏன் ஏன் அப்படி இப்படி கேட்டார் என்பதற்கு இணையா கண்டார் என்று போட்டால் அது பொருத்தமா இன்னும் நன்றாக இருந்திருக்குமே அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் இருந்து கொண்டே இருக்கும். அது யாப்பிலக்கணும் இந்த மாதிரி விஷயங்களுக்கு அவசியம். ஆடு சிறப்பு. அடுத்து வேற யாராவது படிக்கிறீங்களா? நான் படிக்கிறேன். தயரதன் புதல்வன் என்பார், தாமரை கண்ணன் என்பார், புயல் இவன் மேனி என்பார், பூவையும் பொருவும் என்பார், மயல் உடை துலகம் என்பார், மானிடன் அல்லன் என்பார், கயல் பொறு கடலில் வைகும், கடலுள் வைகும் கடவுளே காணும் என்பார். சிறப்பு. மற்றவர்களும் திரும்ப சரி அடுத்தோம். நான் படிக்கிறேன். தோகையர் இன்னன சொல்லிட, நல்லோர் ஓகை விளம்பிட, உம்பர் உவப்ப மாக மடங்களும் மால்விடையும் பொன் நாகமும் நாகமும் நான நடந்தான். ஆடக மால்வரை அன்னது தன்னை தேடரும் மாமணி சீதையனும் பொன் சூட வாழ்வளை சூட்டிட நீட்டும் ஏடவிழ் மாலை இதன எடுத்தான் தன. அது என்ன? அது சரியா இல்லையே. எடுத்தான் எடுத்தான் எடுத்தான் மனவும். தடுத்துமையாமல் இருந்தவர் தாளின், மடுத்ததும் நான் நுனி வைத்ததும் நோக்கார், கடுப்பினில் யாரும் அறிந்திலர், கையில் எடுத்தது கண்டனர், இறந்தது கேட்டார். இட்டது கேட்டார். சரி, நானே படிக்கிறேன். தயரதன் புதல்வன் என்பார், தாமரை கண்ணன் என்பார், புயல் இவன் மேனி என்பார், பூவையும் பொருவும் என்பார், மயில் உடைத்து உலகம் என்பார், மானிடன் அல்லன் என்பார், கயல்பொரு கடலுள் வைகும் கடவுளே காணும் என்பார். எல்லாரும் படிச்சாச்சு இல்ல? ஆமா ஐயா. அனந்த நாராயண ஐயா, நீங்க இருக்கிறீங்களா இணைப்புல? இருக்கேன் ஐயா, பரவாயில்லையா, நான் ரொம்ப நல்லா வாசிக்கிறேன் ஐயா. சரி ஐயா. அடுத்த வாரம் சொல்லு. ஆமா ஐயா, வகுப்பு எடுத்திருக்கலாம். மிக்க நன்றி ஐயா. ரொம்ப நன்றி ஐயா. அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி ஐயா. நன்றி, சந்திப்போம்.